بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமான ரமலான் மாதம் முழுவதும் எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபாக்களுடைய வரலாற்றை முழுமையாக கேட்டு படிப்பினை பெற்று அதன்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாம் எல்லாம் பெருந்திரளாக கூடி சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டறிந்தோம். சகோதரர்களே, அப்படி சஹாபாக்களுடைய வரலாற்றை கேட்ட மாத்திரத்திலே நமக்குள் ஒரு ஆர்வமும் உத்வேகமும் இயற்கையாக வந்திருக்கும். எப்படி என்றால், உத்தம சஹாபாக்களை போன்று நாமும் வாழ வேண்டும், அவர்களை போன்று அவர்களை பின்பற்றி நாமும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆர்வம் இறுதி வரை குன்றாமல் அந்த சஹாபாக்களின் மீது பூரண மரியாதை கண்ணியத்தை நம்ம உள்ளங்களிலே ஏந்தி நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக அவர்களை ஆக்கி நாம் இறுதி வரை அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை அமைப்பை நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்க வேண்டும் என்று துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். சோழர்களே, அப்படி அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் இறுதியாக நான்கு கலீஃபாக்களில் இறுதி கலீஃபாவான ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய வீரர், பெரிய தைரியசாலி, மிகச்சிறந்த ஆட்சி நடத்தியவர்கள் என்றெல்லாம் நாம் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதிலே சில ஒரு சில சம்பவங்களை நாம் பார்த்து, குறிப்பாக அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சிக்கு பிறகு, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சிக்கு பிறகு சமுதாயத்திலே என்னென்ன குழப்பங்கள் ஏற்பட்டன, அதிலே சமுதாயம் எப்படியெல்லாம் சிதறண்டு போனது என்பதை பற்றி தெரிந்து நாம் படிப்பினை பெற கடமைப்பட்டிருக்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வந்தவுடனேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மிக தீவிரமாக செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்ட சஹாபாக்களின் முக்கியமான சஹாபி ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் முதலானவர் ஹதீஜா அம்மையார், ஆண்களில் முதலாமையார் முதலாமானவர் ஹதரத் அபூபக்கர், அடிமைகளில் முதலாமானவர் ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸா, இப்படி ஒவ்வொரு தரப்பிலும் முதலாவதால் ஈமான் கொண்டதை போன்று சிறுவர்களில் முதலாவதால் யார் என்றால் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவர்களுக்கு வயது வெறும் 11 வயதுதான். அந்த சிறிய வயதிலே இஸ்லாத்தை ஏற்றதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மக்காவிலே அபு தாலிப் அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலாவின் தகப்பனார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார், கடுமையான பட்டினியிலும் பசியிலும் ஏழ்மையான நிலையிலே குடும்பத்தை தள்ளி வருகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மையாரை திருமணம் முடிச்ச புதுசு உள்ள வரலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கையில பணம் காசோட கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சச்சா உங்களுடைய அண்ணன் யாரு? அபு தாலிப். எனக்கு பெரிய தகப்பனார், ரொம்ப கடுமையான வறுமை நிலையில கஷ்டப்படுறாங்க, அதனால நாம என்ன பண்ணலாம்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ண நேரம் அபு தாலிபிட்ட போறாங்க. அப்ப அபு தாலிப் சொல்றாரு, சரிப்பா நீங்க இவ்வளவு தான் எனக்கு உதவி செய்யறதுக்காக ரொம்ப சந்தோஷம். அபு தாலிபுக்கு அப்ப மூணு ஆம்பளை பிள்ளைங்க, எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒன்னு அலி, இன்னொன்னு ஜாஃபர், இன்னொன்னு அக்லில். இந்த மூணு பேருமே சின்ன சின்ன பிள்ளைங்க. அக்கையில் கொஞ்சம் ஓரளவு 17-18 வயசு ஒரு பருவம் அடைஞ்சிருக்காரு. அப்ப அபு தாலிப் சொல்றாரு, அக்கையில வேணா என்ன கொடுத்துருங்க, அலியையும் அபு தாலிபையும் அலியையும் ஜாஃபரையும் நீங்க கூட்டிட்டு போயிடுங்க, நீங்க வச்சு அவரை பாதுகாத்து வளர்த்துங்க, இது எனக்கு சேர பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகள்னால பராமரிக்க முடியல அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூட்டிட்டு வந்தாங்க, அப்பாஸ் அவர்கள் ஜாஃபரை கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பியத்திலேயே சின்ன வயசுலயே அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அலியை கூட்டிட்டு வரும்பொழுது அலிக்கு வயசு 3 வயசு. அலிக்கு எத்தனை வயசுங்க? 3 வயசு. அப்ப 3 வயசுலயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிப்பிலே பராமரிப்பில் வளர்ந்ததுனால ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 11 வயசுலயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்ச உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹைர் இஸ்லாத்தை ஏற்ற நிலையில கடுமையான வறுமையில் இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அதே நேரத்தில் பெருமானாருடைய அழைப்பு பணிகளுக்கு தாவா பணிகளுக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசையா இருக்கிறாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் பெருமானாருக்கு எப்படி உதவி ஒத்தாசையா இருந்தாங்களோ அதே மாதிரி ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பெரிய உதவியாக ஒத்தாசையாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. அந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி மக்கத்து குரைஷிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காண்டி தயாரா நிக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தன்னுடைய படுக்கையில யாரை படுக்க வைக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலாவை படுக்க வச்சு தன்னுடைய போர்வையை அலிக்கு போத்திட்டு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க, மக்கால யார் யாரெல்லாம் இந்த அமானித பொருள் கொடுத்துருக்காங்களோ அந்த அமானித பொருளை போல நான் 3 நாள் டைம் தரேன், 3 நாள் அவகாசம். இந்த 3 நாட்களுக்குள்ளாக நீ எல்லா அமானித பொருளையும் ஒப்படைச்சிட்டு நீ எங்க வந்து சேரணும், மதீனாவுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானித பொருளை யார்கிட்ட ஒப்படைச்சு போறாங்க, அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலாவை ஒப்படைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு போயிடுறாங்க. ஹயர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிச்சாங்க செய்தி தெரிஞ்ச உடனே குறைஷிகள் அலி ரலியல்லாஹு தஆலா கடுமையா சித்திரவதைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. சில நேரங்களில் அலி ரலியல்லாஹு எடுத்து அடிக்கிறாங்க, சில நேரங்களில் அடிக்க முடியல. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு சித்திரவதைப்படுத்தி கூட அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, வமா யஅலமு மா கரஜ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு எந்த வழியா புறப்பட்டு போனாங்கிறது அல்லாஹ் தஆலா யாருக்கும் தெரியாது. பெருமானார் எந்த வழியா, ஆனா ரசூலுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு தஆலா தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக போல நேரம் எங்க போய் தங்கி இருக்காங்க, எங்க சவுர் கோயிலத்தில் தங்கி இருக்கிறாங்க, அங்க அபூபக்கர் தங்கி இருக்காங்க, எல்லாம் தெரியும். ஆனா ரகசியத்தை வெளியிடக்கூடாது, இல்ல இஸ்லாமிய ரகசியத்தை அமீருடைய ரகசியத்தை வெளியிட சொல்லக்கூடாது. அதனால அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா கடைசியில் நினைச்சுனா, ஒமா யாலமு மா கரஜ நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி போன பாதையை அல்லாஹ்வை தவிர யாரும் தெரியாது, அல்லாஹ் தவிர முடியாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் அதே வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போன பிறகு கூட அலி ரலியல்லாஹு தஆலா வர்ற வர ரசூலுக்கு என்ன இல்ல, உள்ளத்துல நிம்மதி இல்ல. அலி என்னானாலும் தெரியலையே, 3 நாள் அவகாசம் கொடுத்துருக்கமே, அமானு பொறுப்புலாம் ஒப்படைச்சு சொல்லிருக்கமே, குறைஷிகள் அலியை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியல, இதே கவலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கிடைச்சதுங்க, முழுமையான ராகத்து முழுமையான சந்தோஷப்பட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து. இந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்கு போயும் எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசையா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பத்ர் போர் நடக்குது. பத்ர் போர்ல அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, பத்ர் போர் ஆரம்பமாகுது. ஆரம்பமாகக்கூடிய நேரத்தில் பொதுவாக குறைஷிகளுடைய வளமை என்ன அப்படின்னா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மெட்ராஸ் சொல்லுவாங்களே என்ன ஒண்டி கொண்டி கேள்விப்படுறீங்களா, ஒண்டி கொண்டி அப்படின்னா என்னங்க, ஆ ஒத்தைக்கு ஒத்த, நம்ம ஊர்ல ஒத்தைக்கு ஒத்துக்குவாங்க கிராமத்து பக்கம், இங்க மெட்ராஸ் என்னது அது ஒண்டி கொண்டியா நொண்டிக்கு நொண்டியான்னு தெரியல, நான் என்ன வார்த்தை தெரியல ஒண்டி கொண்டி, அதனால என்னடா இத்தனை பேர் இருக்க ஆம்பளை அதான் ஒண்டி கொண்டி வாடா அப்படிங்குவாங்க, ஸோ பேச்சில தான். அப்ப அந்த மாதிரி அரபிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒத்தைக்கு ஒத்த விடுவாங்க, முதல்ல அவங்கல இருந்து ஒரு ஆளு இவங்கல இருந்து ஒரு ஆளு ஒத்தைக்கு ஒத்த விட்டு அவங்க ரெண்டு பேரும் கத்தி சண்டை செய்வாங்க. அதுல யாராவது ஒருத்தர் கொல்லப்பட்டு யாராவது ஒருத்தர் கொல்ற வரணும், ஒருத்தர் கொல்லப்படணும் இன்னொருத்தர் கொல்லணும், அந்த நடக்கிற வரணும் ஒத்தைக்கு ஒத்தையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், பொது போர் ஆரம்பமாகும். அந்த மாதிரி பதில் போற இஸ்லாமிய போர்ல முதல் போறது, இப்ப பதில் போர்ல உத்துபா உத்துபா வர்றான், அதாவது உத்துபா விஷயமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப மோசமான குஃபார்களே, ரொம்ப மோசமான ஆளு அவன் வர்றான், ஏய் மக்காவாசிகளே நல்ல ஆம்பளைங்க எவனா இருந்தா வாங்க பாப்பா எங்க சண்டை போடுங்க சொல்றான் உத்துமா, இந்த மாதிரி நான் உத்துமா வந்திருக்கிறேன், என்னுடைய தம்பி ஷைபாவை காட்டுறான், இந்த மாதிரி என் தம்பி ஷைபா, என் தம்பி யாரே ஷைபா, உத்துமாவுடைய மகன் வலிது வலிது இவர் உத்துமா, நான் வந்திருக்கிறேன், இவர் கொஞ்சம் வயசு மூத்தவன், யாரு உத்துமா வந்து கொஞ்சம் வயசு அதிகம், நான் உத்துமா வந்திருக்கிறேன், என் தம்பி ஷைபா வந்திருக்கிறான், என் மகன் வலிது வந்திருக்கிறான், இந்த 3 பேரோடும் தனித்தனியா ஒத்தை கொத்தி சண்டை போடுறது யார் அப்படின்னு சொல்லி பதில் காலத்தில் பகிரங்கமாக சவால் பண்ணுறான். விட்ட உடனே மூன்று அன்சாரி சஹாபிகள் முன்ன வர்றாங்க, நாங்கள் வர்றோம் உத்துபா உனக்கு எதிராக, நான் வர்றேன் ஒரு தம்பி ஷைபாக்கு எதிராக இவன் வருவார், வலிது கதை ஏறுறாரு, நாங்க முடிந்து வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே உத்துமா கேக்குறான், நீங்களாம் யாரு, நீங்களாம் யாரு, மதினாவாசிகள், உங்களுக்கு எங்களுக்கு என்னப்பா, நீங்க என்னப்பா பண்ணீங்க துரோகம், இல்ல நாங்க என்ன பண்ணோம் உங்களுக்கு, எங்களுடைய பகையெல்லாம் மக்காவாசிகளோடு தான், நீங்க போ மக்காவாசிகளா சொல்லுங்க அப்படிங்கிறான் உத்துமா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பாக்குறாங்க, முஹாஜிர்கள் யார் தயார் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்த உடனே ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, ஹம்சா முன்ன வர்றாங்க, முன்ன வந்து சொல்றாங்க, உத்துமா நீ வயசுல மூத்தாளு, வயசுல மூத்தாளு, உன்னோட போனதற்கு என்னுடைய அண்ணன் இப்னு ஹாரிஸ் வருவாங்க. இப்னு ஹாரிஸ் யாருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சின்னத்தா, பெரியத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தா, என்னுடைய அண்ண மகன், அதாவது அபூ சுஃபியானுடைய அண்ணன் தம்பி, அபூ சுஃபியான் தம்பி, அவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க, சொல்றாங்க என்னுடைய அண்ண மகன் இப்னு ஹாரிஸ் வருவார் உன்னோட சண்டை போடுறதுக்கு, உன் தம்பி ஷைபாவோட சண்டை போடுறதுக்கு நான் இருக்கிறேன், ஷைபாவோட சண்டை போடுறதுக்கு நான் இருக்கிறேன். இந்த ஷைபா தான் யார் அப்படின்னு சொன்னா, ஹிந்தாவுடைய, ஹிந்தாவுடைய யாரு, அப்பன், ஹிந்தாவுடைய அப்பன் இந்த ஷைபா, ஷைபாவோட சண்டை போட நான் இருக்கிறேன். அதே மாதிரி நாங்க எப்படி வர்றோம், அண்ணன் தம்பியும் எங்க அண்ணன் மகனும் மூணு பேர் வர்றோம் வா அப்படின்ற உடனே சோதர மூணு பேரும் தனித்தனியா, முதல்ல உத்துமாவும் இப்னு ஹாரிஸும் சண்டை, அடுத்து ஹம்சாவும் ஷைபாவும், அடுத்த அலியும் வலிதும், மூணு பேரும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போறாக கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கண்ணிவிக்க நேரத்தில் கூட ஷைபா அவுட், அவனுக்கு வாழை ஏந்தே விடல, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய வீரர் ஹம்சா வாழை ஏந்தே விடல, ஒரே போடு போட்டாங்க அவன் அவுட். இங்க என்னாச்சு அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வாழை எத்திக்கிட்டு சில பைத்துகளை கவிதைகளை படிக்கிறாங்க, நான் யார் என்றால், நாங்கள் யார் என்றால், நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு விட்டோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி உயிரை கொடுக்க தயாராயிட்டோம்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி உயிரை கொடுக்க தயாராயிட்டோம், உன்னை பார்த்தா பயப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வலி சொல்றான், இது போர்க்களம், இந்த வாய் சவடெல்லாம் வேண்டாம், உன்னுடைய வாய் சவடால காட்டு அப்படின்னு உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆடுவோம் அங்க ஒரே போடு போட்டாங்க, அவனும் அவுட்டு, வலிதும் அவுட்டு, இங்க ஷைபாவும் அவுட்டு. ஆனா அங்க மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, உத்துமா ரொம்ப வீரமான ஆளு, உத்துமா வந்து ரொம்ப வீரமான ஆளு, உடனே உத்துமா என்ன பண்றான்டா, இவங்களுக்கு உத்துமாவுக்கும் இப்படி ஹாரிஸுக்கும் கொஞ்சம் வேகமான சண்டை நடக்குது. அந்த நேரத்தில் இப்படி ஹாரிஸ் சார் ரதியல்லாஹு அன்ஹு என்ன பண்றான்னா, உத்துமா ஒரே போட போடுறாங்க பாருங்க, அவன் கீழே விழுந்துடுறான், உத்துமா கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனேயே அவனுக்கு கழுத்துல ஒழுங்கா வெட்டு விழல, என்ன பண்ற, கீழே விழுந்த உடனே தன்னுடைய வாழை வச்சு இப்படி ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு நினைக்கிறான், அவனுடைய காலை விட்டு துண்டா போயிடுது, இப்படி ஹாரிஸ் ரதியல்லாஹு காலை துண்டா போயிடுது. இதை பார்த்த உடனே அங்க வலியில கொலை செஞ்ச உடனே அலி ஓடி வர்றாங்க, ஓடி வந்து அதான் சச்சா நம்ம அண்ணா சச்சாவ இவன் இந்த மாதிரி அடிச்சுட்டு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அலி ரலி இல்லாத தன்னுடைய வாழல ஒரே போட போடுறாங்க, அங்க உத்துமாவும் அவுட்டு. அதற்கு அப்புறம் தான் பதில் போரே ஆரம்பமாகுது, அதற்கு அப்புறம் தான் பதில் போர் ஆரம்பமாகுது. அப்படி சகோதரர்களே, அலி ரலி இல்லாதத்துல பதில் போர்ல தங்களுடைய வீரத்தை நிரூபணம் செய்தார்கள். அதற்கு பிறகு நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் போர் முடிஞ்சவரையே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அருமை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்ப 17 வயசு, பதில் போர் முடிஞ்ச வருஷம் 17 வயசு. அப்ப அவங்க போட்ட கல்யாணம் பண்றதுக்கு பல சஹாபாக்கள் போட்டி போடுறாங்க, பல பேர் ஆசைப்படுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகளை நம்ம கல்யாணம் பண்ணணும், நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு யார் ஆயிடுவாங்க, மாமனார் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லா சஹாபாவும் போட்டி போடுறாங்க. குறிப்பா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செல்வந்தர், மதினாக்கு வந்தோட என்ன அல்லா தாலா அவங்களுக்கு அந்த செல்வத்தை வாரி வாங்கினா பெரிய பணக்காரர், அவங்க வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார சொல்லலாம், ஃபாத்திமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஃபாத்திமா நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு, நான் எவ்வளவு மகன் வேணாலும் தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அப்பெல்லாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இருந்துச்சுன்னா, அதுக்கு நேரம் வரட்டும் கொஞ்சம் பொறுங்க, அதுக்கு நேரம் வரட்டும் கொஞ்சம் பொறுங்க இப்படியே சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்துல பெருமான சொல்லாத்த உள்ளத்துல இருந்துச்சுன்னா, அலிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டாங்க, ஆனா அலி கடுமையான ஏழ்மையா இருக்காங்க, அப்போ கடுமையான ஏழ்மையில இருக்காங்க, ரசூலுல்லாஹி அதை பத்தி யோசிக்கல, அதை அலியை குடிச்சாங்க, அலியே ஃபாத்திமா உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கிற உடனே அலி சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் கடுமையான ஏழ்மையில் இருக்க உங்களுக்கு தெரியும், இந்த ஏழ்மை சூழ்நிலையில் நான் போய் ஃபாத்திமா கல்யாணம் பண்ணா என்னோட சேர்ந்து ஃபாத்திமாவுக்கு கஷ்டப்பட வேண்டிய வருமே அப்படிங்கிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்தை கொடுப்பான், கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. தவிர ரசூலா எப்படி சொல்லல, அதுக்கே அன்னைக்கு கவலைப்படுறீங்க, அதுக்கே கவலைப்படுறீங்க, இலைய தானே இருக்கிறீங்க, நான் வரச்சுனா 2 லட்சம் தர்றேன், நல்லா வியாபாரம் பண்ணி ஹோகன் இருக்கேன், நீ சொல்றாங்கல்ல, நீ வரச்சுனா வாங்குற கையாளாகாத, எப்படி சொல்றது தெரியல, கையாளாகாதவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே எனக்கு வரதட்சணை வேண்டாம், உங்க பொண்ணுக்கு போற நகையை போடுங்க, ஆனா பையனை ஃபாரிக்கு அனுப்பி வச்சிருக்க, 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் முடிஞ்சா பையன் ஃபாரிக்கு அனுப்பி வச்சிருக்கேன், அந்த செலவு நீங்க எடுத்துக்கணும். இல்ல பையனுக்கு ஒரு கடவுள் வச்சு கொடுத்துருங்க, இல்ல ஒரு ஏதாவது இப்ப பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி என்ன பண்றாங்கன்னா வரதட்சணைய, அதாவது நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நீ சோறு போடணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ சோறு போடணும். ஆனா என்ன பண்றான், அவளுக்கு சோறு போடுறதுக்கு பறந்து நீயே தான் கேட்கலாம் அப்ப வீட்டுல. அப்படி என்ன உனக்கு என்ன, எதுக்கு கல்யாணம் பண்ற, நீ எதுக்கு கல்யாணம் பண்ற, உன் கல்யாண ஆத்தாரத்தை மறைக்கிறதுக்கு. சோ அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலி அல்லாஹு அன்ஹு ஏழ்மையை பார்த்து அதையே கவலைப்படாதீங்க, பாடுபடுங்க கஷ்டப்படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹு அலி ரலி அல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் திருமணம் முடிந்த பிறகும் அலி ரலி அல்லாஹு அன்ஹு கடுமையான கஷ்டம் வறுமை இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. சோழர்கள் இந்த சூழ்நிலையில அலி ரலி அல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹு ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு என்ற ஒரு அழகான குழந்தை பிறக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட வரலாறு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க, குனிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு பண்ண ஹசன் உட்கார்ந்து இருக்காங்க, சபையில உட்கார்ந்து இருக்காங்க. ஹசன் ரலி அல்லாஹு வந்து ரசூலுடைய தோல்ல ஏறிக்கிட்டு நான் வந்து யானை ஓட்டணும் குனிஞ்சிட்டு போங்க, குனிஞ்சிட்டு போனா அடம் பிடிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இதுப்ப கொஞ்சம் பொறுப்பாங்க, எல்லாம் வந்திருக்காங்க பேசிட்டு இருக்கிறேன், இல்லனா யானை ஓட்டணும் குடிஞ்சிட்டு போங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்படி குடிஞ்சிட்டு போறாங்க. ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி முதுகு மேல ஏறி உட்கார்ந்துட்டு யானை சவாரி செய்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பரவாயில்லையே ஹசனுக்கு நல்ல யானை கிடைச்சிருக்குது, நல்ல சவாரி கிடைச்சிருது ஹசனுக்கு அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யானையும் நல்லதுதான், அது மேல சவாரி செய்யக்கூடிய சவாரி நல்ல மனுஷன் தான், தன்னுடைய பேரப்பிள்ளை என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் விஷயத்திலேயும் குடும்பத்திலையும் அவ்வளவு பற்றா அவ்வளவு பாசமாவும் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சகோதரனே உஹது போர் நடக்குது. உஹது போர்லயும் கூட அதற்கு அலி ரலி அல்லாஹு அன்ஹு பங்கு ஒரு பெரும் பங்கு, அலி ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு முக்கிய பங்காற்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படை இஸ்லாமிய படை சிதறி ஓடக்கூடிய நேரத்தில் அந்த சிதறி ஓடக்கூடிய படைகளை போல ஒன்னு சேர்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு நிறுத்தி எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் காஃபிர்களை தாக்குவதற்கு முக்கியமான காரணமா இருக்குது அலி ரலி அல்லாஹு அன்ஹு. அதுல அலி ரலி அல்லாஹு அன்ஹுடைய ஒரு முக்கிய பங்கு அந்த ஓதப்பூர்ல நிறுவனமாகுது. அதுக்கு பிறகு சகோதரன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, குறைசிகள் நிறுத்துற மாதிரி தெரியல. குறைசிகள் வருஷம் வருஷம் சொல்றோம், பதில் போற ஹிஜ்ரி 2ல, ஓது போற ஹிஜ்ரி 3ல, ஹந்தக்கை ஹிஜ்ரி 5ல, ஒரு வருஷம் கூட என்ன பண்ணல, அவங்க போர் நிறுத்த மாத்தல, வருஷா வருஷம் ஏதாவது போர் நடந்துகிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சளைக்காம எதிர்கிட்ட போர் நடத்திட்டே இருந்தாங்க. நம்ம நினைக்கலாம், என்ன ரசூலுல்லாஹி வாழ்க்கை போற சண்டை போட்டே கிடந்தாங்களா, சாபகம் எந்த சாபிய வார்த்தையை சொன்னாலும் என்ன ஹஜ்ரத், அந்த போர்க்களத்துல போனாங்க, இந்த களத்துல போர்க்களத்துல போனாங்க. அப்ப சாபக வாழ்க்கை போர்க்களத்துல தான் கழிஞ்சதா? சோதரில் குறைசிகள் சும்மா இருக்க விடல. நசுல ஏன் சஹாபாக்களுடைய அந்த போர்க்கள வாழ்க்கையை முக்கியமா சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா, அவருடைய எளிமை, அவருடைய எளிமை, அவருடைய ஏழ்மை, அதே நேரத்தில் அவருடைய வீரதரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கு அலி ரலி அல்லாஹு அன்ஹுடைய ஏழ்மையை பத்தி சொல்றதா இருந்தா, ஒரு முறை தன்னுடைய அருமை மனைவியுடைய கையை பாக்குறாங்க, ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹு கையில அப்படி காய்ச்சி போயிருந்தது, கையெல்லாம் காய்ச்சி போயிருந்தது. அப்ப கேக்குறேன், என்னாச்சுக்கும் போது, நான் வீடுகளுக்கு திருகை மாவு அரைச்சி கொடுத்து அதை வச்சு நான் இதை சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், அதுல கையெல்லாம் காய்ச்சி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அலி ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சரி பாத்திமா நீங்க கவலைப்படாது, எனக்கும் தான், நான் வந்து ஒரு யூதன்ட்ட வேலை செய்யறேன், யார்ட்ட வேலை செய்யறேன், ஒரு யூதன்ட்ட வேலை செய்யறேன், எனக்கு தண்ணி, நான் தண்ணி இறச்சி இறச்சி எனக்கு ஒரே நெஞ்சு வலி, எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நெஞ்சு வலி, அதனால நம்மளுடைய தேவைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது அடிமை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அலி ரலி அல்லாஹு எங்க வராங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஃபாத்திமாவுடைய கை திருகு அரைச்சி காய்ச்சி போச்சு, எனக்கு தண்ணி இறச்சி இறச்சி நெஞ்சுலாம் வலிக்குது, அதனால எனக்கு ஒரு ஏதாவது அடிமை வந்துச்சுன்னா கொடுங்க, நிறைய வெளியூர்ல இருந்து அடிமை வந்திருக்காங்க அன்பளிப்பா கேள்விப்பட்டேன், ஒரு அடிமையை கொடுத்தீங்கன்னா அந்த அடிமையை வச்சு நாங்க வேலை வாங்கி பண்ணிப்போம், என்ன பண்ணிப்போம், எங்களுடைய பாரத்தை எங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சொல்லல்லா சகோதரர்களே, தனக்கு அல்லாவுடைய பாதையிலே அல்லாவுடைய ஜீருக்காக வேண்டி வரக்கூடிய பைத்துல் மால்ல இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சின்ன கஷ்டம், தன்னுடைய குடும்பத்துக்கு அந்த பொருள் தனிப்பட்ட பொருளை பயன்படுத்தக்கூடாது, அதை பொது காசை தனக்காக வேண்டிய தன்னுடைய குடும்பத்துக்காண்டே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ரசூலுல்லாஹி அவர்கள் அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறுத்துறாங்க, அலியை தரமாட்டான்னு மூஞ்சி லட்சம் சொல்லி அனுப்பிறாங்க. அலி ரலி அல்லாஹு அன்ஹு கடுமையான வேதனை, இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மூஞ்சி லட்சம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வேதனையோட வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்த உடனே அன்னைக்கு ராத்திரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலி அல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க, அலி வீட்டுக்கு வர்றாங்க, அலி ஃபாத்திமா ரெண்டு பேர் படுத்துட்டாங்க. படுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ரெண்டு பேரும் எழுச்சி உட்கார்றாங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் ரசூலுல்லாஹி உட்கார்றாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் நடுவில் ரசூலுல்லாஹி உட்கார்றாங்க. இப்ப ரெண்டு பேரையும் ஆறு அணைச்சிக்கிறாங்க, மகள்ல வந்து அடிமை வந்து கிடந்து முடியாது ஏற்பட்டாங்களே மூஞ்சல் அடிச்ச மாதிரி அந்த சால்வ் பண்றதுக்கான சில பண்றாங்க ரெண்டு பேரும் ஆறு அணைச்சு சொல்றாங்க என்னுடைய மகளே பாத்திமா நீ வந்து என்னுடைய ஈரல் கொலை உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் என்ன தாங்க முடியாது நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா மேல அவ்வளவு பாசமா இருந்தாங்க எவ்வளவு பாசம் சொன்ன சகோதரர்களே பெருமானா சக்ராத் நேரம் சக்ராத் நேரத்துல தன்னுடைய மகள் பாத்திமாவை கூப்பிடுறாங்க பாத்திமாவை கூப்பிட்டு காதல் ஏதோ கிசு கிசுக்குறாங்க காதல் ஏதோ ரகசியம் சொல்றாங்க சொன்ன பாத்திமா ரதி அல்லாஹ்வுத்தா அழுகுறாங்க அழுகுறாங்க அழுதுட்டு அப்படியே போயிடுறாங்க கண்ணை தொடச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க உடனே மறுபடியும் கூப்பிடுறாங்க நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு மறுபடியும் காதல் ஏதோ கிசு கிசுக்குறாங்க பாத்திமா ரதி அல்லாஹ்வுத்தா சிரிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க புகாரி செல்வன் ஹதீஸ் இருக்குது இதை பார்த்துட்டு இருக்காங்க ஆயிஷா ரதி அல்லாஹ்வுத்தா ரசூலுடைய மனைவி பார்த்துட்டு இருக்கிறாங்க காப்பிட்டு பாத்திமாட்ட கேட்கறாங்க முதல்ல கூப்பிட்டாங்க காதல என்னவோ ரகசியமா சொன்னாங்க அழுதுகிட்டே கண்ண துடைச்சிட்டு வந்தேன் ரெண்டாவது கூப்பிட்டாங்க ஏதோ ரகசியமா சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே வந்திய நபிசுல்லாஹு அப்படி ஒண்ணு அள வைக்கிற மாதிரி சிரிக்க வைக்கிற மாதிரி என்ன சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே பாத்திமா ரதி அல்லாஹுத்தல சொன்னாங்க ரசூலுல்லாஹி இஸ்லாம் முதல்ல கூப்பிட்டு சொன்னாங்க என்னுடைய மகளே இதோட என்னோட ஹயாத் முடிய போகுது நான் இனிமேல் பொழைப்பேன் நம்பிக்கை இல்லை இதோட என்னுடைய ஹயாத் முடிய போது நான் அல்லாஹ் போய் சந்திக்க போறேன் அதுக்குள்ள நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கே நான் அழுதேன் இதுக்கு நான் என்ன பண்ணேன் அழுதேன் திரும்ப வந்தோட மறுபடியும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க என்னுடைய மகளே நான் மூத்தா போன பிறகு என்னுடைய மனைவிமார்களிலே என்னுடைய மருமக்கமார்களே என்னுடைய மக்கமார்களே என்னுடைய பேரம்பேத்திமார்களே அதான் என்னுடைய குடும்பத்தினர்லயே என்னுடைய குடும்பத்தினர்லயே என்னை வந்து முதல்ல சந்திக்கிறது நீ தான் சந்திப்ப அதான் நான் மூத்தானவர்களையே கொஞ்ச நாளே நீ மூத்தாயிடுவாங்க அதுக்கே நான் சிரிச்சேன் நான் என்ன பண்ண சந்தோஷப்பட்டேன் அல்ஹம்துலில்லா அப்ப ரசூலுல்லாஹி குடும்பத்திலேயே நம்ம தான் முதல்ல பேர் ரசூலா சந்திக்க போறோம் அப்படின்னு சிரிச்சு அப்படின்னு சொல்லி பாத்திமா ரதி அல்லாஹு சொல்றாங்க அந்த மாதிரியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி மிகச்சரியாக ஆறாவது மாசம் அன்னை பாத்திமா ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க ஹயர் அந்த அளவுக்கு பாத்திமா ரதி அல்லாஹு தஆலா அவ்வளவு பாசமா இருந்தாங்க அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க என்னுடைய மகள் பாத்திமாவே நீ என்கிட்ட நான் உமனை எவ்வளவு பெரிய வச்சிருக்கேன் உனக்கு தெரியும் என்னுடைய ஈரல் குலை திருப்திப்படுத்தினாரோ அவர் என்னை திருப்திப்படுத்தியவர் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியவர் ஆவார் பாத்திமாவை கோபத்திற்குள்ளாக்கினாரோ அவர் என்னை கோபத்திற்குள்ளாக்கியவர் ஆவார் என்னை கோபப்படுத்தியவர் அல்லாஹ்வை கோபப்படுத்தியவர் ஆவார் அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவ்வளவு பாசம் வச்சுட்டாங்க பிரிய வச்சுட்டாங்க அந்த பாத்திமா சொல்ற என்னுடைய மகளே உன் கையை திருக அரைச்சி அரைச்சி காய்ச்சி போச்சுன்னா குப்பல வந்துச்சுன்னா அதை என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா அதே மாதிரி என்னுடைய மருமக மட்டும் எனக்கு தம்பி ரசூலா அலி ரதியல்லாஹு யாருக்கு ரசூலாவுக்கு சின்னத்த மகன் தானே ஆனா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி வரையும் அலி ரதி அல்லாஹு அன்ஹா மருமகன் எப்பவுமே சொல்றது தம்பி தான் சொல்லுவாங்களாம் இப்ப நான் அம்மி என்னுடைய சின்னத்தா மகன் என்னுடைய தம்பி அப்படிதான் சொல்லுவாங்களாம் அல்லாஹ்வுடைய பொருளுக்கு சொந்தமான பைத்துல் மால் பணத்திலிருந்து என்னுடைய சொந்தக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுப்பதற்கு என்ன கிடையாது என்ன கிடையாது ரைட்ஸ் கிடையாது எந்த அளவுக்கு சகோதரர்களே உலகத்திலேயே இந்த மாதிரி தலைவர் உலகத்தை யாரும் இருக்க முடியாது உலகத்தாருக்கே ஒரு அற்புதமான வழிகாட்டியை நபிசுல்லாஹி செஞ்சாங்க அவங்க வஃபாத்தான ரசூலுல்லாஹி வஃபாத்தான உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமான ஒரு சின்ன தோட்டம் ஒன்று இருக்குது சமூகத்தில் ஏத்த முன்னாடி கேள்வி பதிலோட யாரும் சகோதரர் கேட்டிருந்தாரு அது நடக்காத சம்பவம் சொல்லி கேட்டிருந்தாரு ஆனால் உண்மையான சம்பவம் இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமான ஒரு சின்ன தோட்டம் அந்த தோட்டத்தை என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா ஆள் அனுப்புறாங்க அபூபக்கர் தான் கலீஃபா இருக்கிறாங்க ஆள் அனுப்புறாங்க என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ரசூலுல்லாஹி சொந்தமான ஒரு சின்ன தோட்டம் இருக்குது நாங்கள் கடுமையான பசியிலே பட்டினியிலே இருக்கிறோம் அதனால அந்த வாரிசு யார் தான் ரசூலுல்லாஹி வாரிசு யார் தான் பாத்திமா ரதி அல்லாஹு தஆலா அந்த அடிப்படையில அந்த சொத்துல இருந்து எங்களுடைய வாரிசு உரிமை என்னவோ அதை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரு கடிதம் எழுதுனா யாரு சொல்லி அனுப்புனாங்க அபூபக்கர் ரதி அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புனாங்க அபூபக்கர் என்ன சொன்னாங்க பாத்திமாவே நீ ரசூலுல்லாஹுக்கு மட்டும் மகள் அல்ல எனக்கு நீ தான் மகள் நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மட்டும் மகள் இல்ல எனக்கு யார் தான் நீ மகள் தான் ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு யாரெல்லாம் மகளா பார்த்தாங்களோ அவங்களாம் நான் மகளா தான் பாக்குறேன் பெருமானா மேல முகபத்து வச்சுனால நானும் மேல முகபத்து வைக்கிறேன் ஆனால் பெருமானாரு இந்த சொத்தை மட்டும் உனக்கு தர முடியாது என்ன பண்ண முடியாது தர முடியாது ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் அப்பதான் சொல்றாங்க நஹனுல் அம்பியா நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் நபிமார்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் நபிமார்கள் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் லானு வர்ரிசு எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய சொத்துக்கள் வேற யாருக்கும் சொந்தமாகாது அது எங்க போயிடுறாங்க மூத்தா பல பிறகு பைத்துல் மாலுக்கு போயிடும் பாருங்க தங்களுடைய சொத்துக்கள் கூட தான் வாரிசுக்கு போயிடக்கூடாது அவங்களுக்கு இருக்கிற உடமைகளும் யாரும் பெறக்கூடாது, வாரிசுகள் பெறக்கூடாது. அந்த உடமைகள் பைத்துல் மால் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குக்கு நான் என்ன பண்ண முடியாது, மாற முடியாது, மீற முடியாது. அதனால இல்லன்னு சொல்லி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அனுப்பிடுறாங்க. ஹைர் அந்த அளவுக்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அவர் உள்ள பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை சொல்றாங்க. ஃபாத்திமாவே இப்படி நீ வேதனை படும்போது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, அதே நேரத்தில் பைத்துல் மால் சொத்தையும் உனக்கு தர முடியாது. அதனால நான் உனக்கு ஒரு வழி சொல்லி தரேன். என்ன வழி தெரியுமா, இரவுல தூங்கும் பொழுது சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை தஸ்மீ செஞ்சுட்டு அதை கையில ஊதி மேலாம் தடவிக்கிட்டு பாடு. இன்ஷா அல்லாஹ் பகல் முழுவதும் செய்த அந்த களைப்பு மீறி காலையில் எழுந்திருக்கும் போது புத்திரரோடு எழுந்திருக்கலாம். யார் கத்துக்கிறாங்க? நெக்ஸ்ட்க்கு ஒரு அடிமையை தாங்கன்னு கேட்க போனா எது சொல்லி எடுப்பாங்க, தஸ்மீ செய்ய. நாமளா தான் பூத்து, எங்களுக்கு இது தெரியாதாகும். தஸ்மீ செய்ய எங்களுக்கு தெரியாதாகும், நீ சொல்லிதான் தெரியணும் பார்க்கும். ஒரு அடிமையை கேட்டா அடிமை தர மாட்டாங்க, தெரியாதாக்கும் அப்படிங்குவோம். ஆனா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தஸ்மியை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சு அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மேல பாசம் வச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் கந்தக் யுத்தம், எதிரிகள் 25,000 பேர் கொண்ட படையோடு, பெருங்கொண்ட படையோடு ஏற்கனவே கந்தக் யுத்தத்தை பத்தி ஒவ்வொரு சஹாபியோட வரலாறு சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த கந்தக் யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி என்ன சொன்னாங்க, அகழ் தோண்டினாங்க. மதினாவை சுத்தி அகழ் தோண்டினாங்க. அந்த நேரத்தில் அந்த அகழை எதிரிகள் தாண்டி உள்ள வரும் நினைக்கும் பொழுது அவன் யார் வந்தது, முதல்ல எதிரிகள் யார் வந்தது, இக்ரிமா. இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு அப்ப எதிரிகளுடைய படையில இருக்காரு. அவரு என்ன பண்ணாரு, முதல்ல அந்த படையை தாண்டினாரு, அந்த அகலை தாண்டினாரு. அப்ப அவர்கள் எதிர்கொண்டது யாரு தான், அலி ரழியல்லாஹு அன்ஹு எதிர்கொண்டு இக்ரிமா விரட்டினாங்க. இக்ரிமா ஓடி போறாரு. ஆனா அம்ர் இப்னு அப்துல் உஸ்ஸா, இவன் யார் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையான முரடை, அம்ர் இப்னு அப்துல் உஸ்ஸா கடுமையான முரடை. அப்ப அவன் தாண்ட வர்றான். அப்ப அலி என்ன பண்றாங்க, இவங்க ஓடுறாங்க, அவனே அடிச்சு விரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, அலியே அவன் வந்து 1,000 பேருக்கு சமமானவன், உஷாரா போங்க அப்படின்றாங்க. அவன் ரொம்ப பெரிய வீரவன், கொஞ்சம் கவனமா போங்க அப்படின்றாங்க. ஆனா அலி ரழியல்லாஹு அன்ஹுவும் அந்த அம்ர் இப்னு உஸ்ஸாவும் அவன் அந்த அலி ரழியல்லாஹு விரட்டினதுல அவன் எங்க விழுந்துறான், அம்ர் இப்னு உஸ்ஸா அந்த குழிக்குள்ளே விழுந்துறான், அதற்குள்ளே விழுந்துறான். ஆனா அலி ரழியல்லாஹு அன்ஹு பாக்கல, அவங்க என்ன பண்ணாங்க, குழிக்குள்ளே பூசாங்க. குழிக்குள்ள ரெண்டு பேருக்கு வந்து சண்டை நடக்குது, பெரிய போர் நடக்குது. அந்த போர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, அப்படியே புழுதி படலமாயிடுது, புழுதி படலமாயிடுது. புழுதியில யாரும் யார வெட்டுறாங்க, யார் அடிக்கிறாங்க ஒண்ணுமே தெரியல. வாய் சத்தம் மட்டும் தான் கணக்கு கேக்குது தவிர யாரு வெட்டுறாங்க யார் அடிக்கிறாங்க ஒண்ணு தெரியல. கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் அக்பர் சத்தம் கேக்குது. உடனே சஹாபாக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அலி யார கொண்டுட்டாங்க, அந்த அம்ர் இப்னு அப்துல் உஸ்ஸாவை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த அம்ர் இப்னு அப்துல் உஸ்ஸா கொல்லப்பட்ட பிறகுதான் எதிரிகளுக்கு பயம் வருது. அடடே எங்க போகக்கூடாது, அகல் கிட்ட போகக்கூடாது, முஸ்லீம்கள் சும்மா விடல, அகலுக்குள்ள நம்மளை தள்ளி விட்டு என்ன பண்ணான், நம்மளை கொள்றான். அகலுக்குள்ள உள்ளவர் தனிச்சு ஓட முடியுமா, அப்புறம் இவன் சாதாரணமா போற பயிரான சண்டை போட்டா அடிக்க முடியலையா, அவங்க எதிரி கை போகும்போது என்ன பண்ணிடலாம், ஓடி போயிடலாம். இங்க அகல் குழி தோண்டி குழிக்குள்ள சண்டை போடும்போது ஓட முடியுவாங்க. அப்ப எதிரிகள் பார்த்தாங்க, பயம் வந்துருச்சு. அப்ப அந்த எதிரிகளுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு தான் அந்த கந்தக் யுத்தத்தில் ஏற்படுத்துறாங்க. அதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்த யூதர்கள் ஹைபர் பகுதியில் தங்கியிருக்கிறாங்க, ஹைபருங்கிற இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அந்த துரோகம் என்ன துரோகம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னன்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு முஸ்லீம் பெண்மணி, மதினாவில் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஹைபருடைய அந்த யூதர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு வியாபாரம் பண்ண போகுது அந்த பொம்பளை. வியாபாரம் பண்ண போனா யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்மணிய கிண்டல் பண்றாங்க. எப்படி கிண்டல் பண்றாங்க, அந்த அம்மா உட்கார்ந்து ஏதோ வியாபாரம் பண்ணுது, உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுது. பேசி அந்த உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு யூதர் என்ன பண்ணிடுறான், பின்பக்கமா போய் அந்த அம்மாவுடைய ட்ரெஸ்ஸை ஆடை என்ன பண்ணிடுறான், அப்படியே ஏதோ கம்பெனியோ எதோ கட்டி விட்டுறான், ஏதோ ஒரு பூமியோட சேர்ந்து இருக்கிற பொருளோட கட்டி விட்டுறான். கட்டி விட்ட உடனே அந்த அம்மா வியாபாரத்தை முடிச்சு அப்படி எழுந்திருக்கிறாங்க பாருங்க, அந்த ஆடை அப்படியே தடுக்கி உள்ள அவங்களுடைய ஆடை என்ன ஆயிடுது, அப்படியே முட்டிக்கு மேல வெளியே வந்து அவருடைய மர்மஸ்தானம் தெரிஞ்சிருது. இதை பார்த்து யூதர்கள் பூரா கை கடிச்சிருக்கான், கை தடிச்சிருக்கான். ஒரு முஸ்லீம் பெண்ணை மானபங்கப்படுத்தி அதை பார்த்து சிரிக்கான். சிரிச்ச உடனே அந்த வழியா போன ஒரு அன்சாரி சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களால தாங்கிக்க முடியல. என்ன முஸ்லீமாக தாங்கிக்க முடியுமா, இந்த மாதிரி நம்முடைய சகோதரி ஒருத்த அடுத்த காசுகளால் மானபங்கப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுறாங்கன்னா பார்த்துட்டு இருக்க முடியுமா. அந்த அன்சாரி சஹாபியால தாங்க முடியல, என்ன பண்ணாங்க, அந்த கயிறை கட்டின பாருங்க, அந்த யூதனை போய் அடிக்கிறாங்க அன்சாரி சஹாபி. கொஞ்ச நேரத்தில் யூதன் செத்து போயிட்டான். செத்து போன உடனே அந்த யூதர்களை சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த அன்சாரி சஹாபியை கொலை பண்ணிடுறாங்க, அன்சாரி சஹாபிய ஷஹீதாக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனையாயிருது. மதினால யூதர்களுக்கும் பெருமானா சல்லாலத்துக்கும் மத்தியில உடன்பாடு இருக்குது, உடன்பாடு இருக்குது. அந்த உடன்பாட்டு யூதர் வாழ்ந்துட்டு இருக்காங்க மதினால, பெரிய சர்ச்சையாயிடுது. சர்ச்சையான உடனே Terimaan asalallah siapa pun orang abdin sana. Anu yudar itu pe, samadhan pesi, itu perih percaya katanya pa, niaga pandan tapu. Orang pernah makan baga perih tapu. Seri anu ansari jawab seperti kunaare, abu pernah niaga lelup penting awalnya, kola penting ya, awal sahida gitu ya. Anu nala, itu orang percaya betul abdin samadhan pesi dengan rasulullah sallallahu alaihi wasallam. Khayber pahudik pora. Anu yudar itu kekuriya, baru baru nalir. Yang disolat pun ada pahudik pora. Pora, terimaan asalallah semua cewa sama cahju kantuk lagi. Yudha gelte, ubah itu pada gani, samadhan pesta gani. Yudha tali berwarna warna kan gitu, warna. Terimaan saya ukat gelaga. Saudara le, Yudha gelte sulci, ulah musiman sulci jadi, naaim sallallahu alaihi wasallam terlale. Inne kian turun dikitar. Yudha gelte sulci, inne kian turun dikitar itu dengar tu, inne udara na. Ini udara na. Falasie ni kita mukandeng guna dikurang arfudaman udara na. Adi, apa yang pula Yudha gelte sulci pernah gak? Ada Palestin, apa pula Muslim gel, saudara yang sulci gel kahat pertama pertama gelar, betul? Insyaallah, nanti kalau digel cuci gelar nama. Ada meeting gelar insyaallah, betul? Delivery, ada warla warla pesu. Hey, ada adalah semua lah istilah itu pernah gak? Ada cewitara ukan tergerak, samadhan pesu pernah istilah itu lah. Yudha lalu pernah gak nanti? Ada cewit itu melalui free parang ready pani, rasulah ukan tergerak pernah gak? Apa itu parang gak? Thali utaruh, thali uta. Ada yadar tama, yar korang senjata mereka de. Ini parang gelar urut ni rasulah tali lalu urut ni. Rasulah bota petang. Abdi kerana rasulah yer pertalang jeli. Semua sulci bani parang gelar ready amat cerdik. Ada jibril rasulah tu salam rasulah cili tang rasulah. Yudar orang de, orang korang ready anu rasulah usaha yang orang tang. Kelchi orang. Saudara le, ini kerana rasulah batang yudar orang cuma orang. Ibu mana petang, tua mana petang. Ipa orang adi cerita macam mana orang terletak abdi orang. Ipa yudar orang pernah urut batu kandang. Udan patah kandang eh, Rasulullah ya marlah. Karena Rasulullah jurang eh, la yudha gal mumino, min hujanin wahin marratai ni, ur mumin uray pon dilun de, iran dua uray kotta pada matar, uray pon dilun de, ur uray kotta patta le, mumin enai dama, usaha enai dama, Rasulullah Islam itu lah, rendah yudha udan patah kandang eh, apa Allah ayat surah, walan tarallah ankal Yahudi walan Nasara, hatta tatabiyah mila tuh nabiye, ini yudha lalat dalam sini, Kristus lalat dalam sini, umur ini setre, turuti ada yang matar gal. Yaitu barai entar, ni inggal mawarulai pon tu Yudha naahu Kristus naahu baru barai. Anala yang orang tu ubaran berikan panna ini adalah cipta cerita. Hai Rasulullah Islam ini pernah gaya, aduk apabila Yudha lari cerita pernah gaya, ada orang tu khayber poru poru lagi. Khayber le Yudha orang tu rumah sanggar kerang, allah perih ayat orang lor eh, rumah balamar kerang eh. Aduk niat le, firman Rasulullah Islam orang gel, khayber poru kandi sahaba kerang ready pernah gaya, Yudha lor poru lagi kandi sahaba kerang allah ready orang gaya. Aduk niat naim Rasulullah Islam orang gaya, nala ini dinam. இந்த இஸ்லாத்தினுடைய கொடியை ஒரு சஹாபியிடத்தில் ஒப்படைக்க போகிறேன் ஒரு மனிதரிடத்தில் ஒப்படைக்க போகிறேன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் யஃப்தஹுல்லாஹு பைன ஐதீஹி அல்லாஹ் அவருடைய கரங்களினால் இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுப்பார் அவருடைய கரங்களினால் இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுப்பார் யுஹிப்புல்லாஹு ரசூலுஹு வ யுஹிப்புல்லாஹு ரசூலுஹு அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் அவர் விரும்புகின்றார் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் அவரை விரும்புகின்றார்கள் அப்படிப்பட்ட மனிதரிடத்தில் நாளைக்கு நான் இந்த இஸ்லாத்தினுடைய அந்த கொடியை அந்த அடையாள சின்னத்தை நான் வழங்க போகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நான் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட படைக்கு தலைமை ஏத்து போகணும் போர்க்களத்துக்கு படைக்கு அமீரா போகணும் தலைமையா போகணும் ரசூலுல்லாஹி ஏதாவது பொறுப்பு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட நான் ரசூலுல்லாஹி வாழ்க்கையில ஆசைப்பட்டது இல்லை ஆனா அன்னைக்கு ஆசைப்பட்டேன் அன்னைக்கு என்ன பண்ணேன் ஆசைப்பட்டேன் என்னண்டே ரசூலுல்லாஹி நம்மள அமீரா அனுப்ப மாட்டாங்களா இந்த படைக்கேனா ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை என்ன அவருடைய கரங்களால் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வெற்றியை கொடுப்பான் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் அவரை விரும்புகிறார்கள் அவர் என்ன பண்றாரு அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் அவர் விரும்புகின்றார் அப்படி சொன்ன உடனே அது துமரஜன் ஆசைப்படுறாங்க மறுநாள் காலையில சுபுத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் அந்த கொடி தனக்கு கிடைக்காதா தனக்கு கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அந்த கொடியை கூப்பிட்டு அது தலி எங்க அப்படின்னு கேக்குறாங்க ஐனா அலி அப்படிங்கிறாங்க அவர் சஹாபாக்கள் சொன்ன யா ரசூலுல்லாஹ் அவர் கண்ணு வலி கண்ணுள்ள வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு உடனே கூட்டு வாங்கன்றாங்க ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க வந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புனிதமான எச்சிலை எடுத்து ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு கண்களிலும் தடவி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு பூரண சிஃபாவை கொடுப்பான் இந்த கொடியை எடுத்துருப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கொடியை எடுத்துக்கொண்டு சகோதரர்களே புறப்படுகின்றார்கள் ஹைபரிலே மிகப்பெரிய வெற்றி அடைகின்றார்கள் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலி ரலியல்லாஹு அன்ஹு கரங்கள் மூலமாக கொடுக்கின்றான் ஹைபரிலே சகோதரர்களே இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா விதத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் நேரம் வருது பெருமானாருடைய இறுதி கட்டம் வருது. அந்த நேரத்திலையும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூடவே இருந்து அவங்க வேண்டிய பணிவிடுகளை செய்றாங்க. எந்த அளவுக்கு நான் நேற்றைய பயான்களோட சொன்னேன், தன்னுடைய கடைசி சக்கராத் நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி யார் தொல்லதான் கைப்பட்டு போனாங்க, அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா தொல்ல ஒரு கையும் ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தொல்ல ஒரு கையும் என்ன பண்றாங்க, போட்டு தொலைவிக்கு அழைச்சிட்டு போறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரையிலும் கூடவே இருந்தது. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டியது யார்தான், ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டியது அலி ரலியல்லாஹு தஆலா. ஏன் சொன்னா ஹஜரத் ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு தஆலா பிறக்கும் பொழுது, ஹஜரத் அலி ரலியல்லாஹு பிறக்கும் பொழுது பிறக்கிறது எங்க பிறகு காபத்துலாடைய பக்கத்தை வாசல பிறக்கிறாங்க. அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா தாயார் ஃபாத்திமா பின்தே ஃபாத்திமா அவங்க பேரு. அந்த அம்மா என்ன பண்ண காபத்துல தவாஃப் செஞ்சிருக்கும் போதே பிரசவ வேதனை வந்துருது. ரசூலுல்லாஹி நுபுவத்துக்குலாம் முன்னாடி தவாஃப் செஞ்சிருக்கும் போதே அந்த அம்மா பிரசவ வேதனை வந்துருது. அப்போ எங்க வீட்டுக்கு போகலான்னு பாக்குறாங்க, அவ்வளவு முடியல. அப்படியே காபத்துலாவுடைய அந்த ஓரத்துல என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா பெற்றெடுத்துறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா பண்றாங்க, பிறந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அவங்க தவாஃப் செஞ்சிருக்காங்க. யதார்த்தம் அந்த இடத்துல அவங்க தவாஃப் செஞ்சிருக்காங்க. இந்த செய்தியை பார்த்த தன்னுடைய சின்னம்மா புரியுதா யாருந்துல அலிக்கு ரசூலுல்லாஹி யார் அவங்க அலியுடைய அம்மா பெருமானாருக்கு ஒரு சஹாபி ஜனாசா தொழுவிக்கல, கூட்டமா வந்துகிட்டே இருந்தாங்க ஜனாசா தொழுவு நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு கூட்டத்தும் ஒரு சஹாபி தலைமை தாய் தொழ வச்சாங்க. ஆனா அந்த சஹாபியும் குறிப்பிட்டு இந்த சஹாபி தான் ரசூலுல்லாஹி தொழ வச்சாங்க யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை ஒரே ஜமாத்தா நடக்கல, பல ஜமாத்துலாம் நடந்ததுனால பல சஹாபாக்கள் தொழ வச்சாங்க. எந்த சஹாபியும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சார் இந்த நேரத்துல தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன உடனே அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கலீஃபாவா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப அந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு முஹப்பத்தா இவ்வளவு நெருக்கமா இருந்தோம், ஆனா பெருமானார் வஃபாத் ஆன உடனே நம்மளை ஓர கட்டிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு சொன்னேன், தற்செயலா அன்சாரி சஹாபிகள் சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுல கூடி சாதி இப்னு உபாதாவை தான் அமீர் முஃமினா தேர்ந்தெடுக்கணும், சாதி இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா தான் அமீர் முஃமினா தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு சாதி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, மக்கள்கிட்ட ரொம்ப வீராவசமா பேசுறாங்க, நாம வந்து அன்சாரிகள் பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க, நமக்கு ஏன் கிலாபத்து கிடைக்க கூடாது, நம்மள ஒருத்தர் அமீர் முஃமினா இருக்கணும் சொல்லி பேசுறாங்க அவங்க அபிப்ராயம். அந்த நேரத்தில் உமர் என்ன பண்றாங்க, அபூபக்கரை கூப்பிட்டு, அபூபக்கரே இப்படியே விட்டீங்கன்னா நிலைமை மோசமா போயிடும், பாக்க உடனே அங்க போலான்னு சொல்லி தற்செயலாக அபூபக்கர் என்ன பண்றாங்க, அழைச்சிட்டு அங்க போறாங்க. அங்க போற கார சரம பார்க்கும் அது நடக்குது, அன்சாரிகள் இருந்து வரதா முஹாஜில் இருந்து வரதா அப்படின்னு. அப்பதான் ஒரு சஹாபி என்ன பண்றாரு, அன்சாரிகள் இருந்து ஒருத்தர் முஹாஜில் இருந்து ஒருத்தர் ரெண்டு அமீர் மூவில் இருக்கட்டும் அப்படின்னு. அது உமர் என்ன சொல்றாங்க, என்ன ஒரே உரையில் இரண்டு வாழ்வுகள் இருக்க முடியாது, அதனால இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கே மாற்றம். பெருமாள் காலத்துல ரெண்டு அமீரா இருந்தாங்க, ஒரே அமீரா இருந்தாங்க, ஒரே தலைமையா இருந்துச்சு, அப்படித்தான் இருக்குன்னோடதான் யதார்த்தமா தக்கரீர் பண்ணாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு கையை பிடிச்சி முசாஃபா செஞ்சாங்க, பயிற்சி செஞ்சாங்க, எல்லா சஹாபகளும் பயிற்சி ஆரம்பிச்சாங்க. அலி ரலியல்லாஹு என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, அப்படி அபூபக்கரை வந்து கலீஃபாவா தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த பஸ்ரா நம்மளை கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அலி ரலியல்லாஹு வர்றாங்க, வந்தா அபூபக்கர் கேக்குறாங்க, அபூபக்கரே அலியே என் மேல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் உண்டா, இல்ல என்னுடைய இமாரத்துல ஏதாவது வருத்தம் உண்டா, என் அமீரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல ஏதாவது வருத்தம் உண்டா அவனை. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அமீர் மூமினே உங்க மேல எனக்கு வருத்தருக்கு வாய்ப்பு உண்டா, ஒண்ணும் கிடையாது, என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவ்வளவு முஹப்பத்தா அவ்வளவு பிரியமா வச்சிருந்தாங்க, ஆனா அவங்க வஃபாத் ஆன உடனே அடுத்த கலீஃபா தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல என்ன அப்படியே ஓரம் கட்டிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் தான், வேற ஒண்ணும் இல்லன்ற உடனே ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே அழுகுறாங்க. அழுதுன்னு சொல்றாங்க, அலியே உங்களை ஓரம் கட்டணும் அல்லது உங்களை ஒதுக்கணும் எனக்கு என்ன கிடையாது, தற்செயலா உமர் வந்து வாங்கன்னு கூப்பிட்டாரு, நான் அங்க போய் அமீரா பதவி ஏற்கிறதுக்காண்டியோ அமீரா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்காண்டி போல ஒரு பிரச்சனையா இருக்குது, அதை போய் தீர்த்து வைப்பேன்னு கூப்பிட்டாங்க, போனோம் அங்க போய் தற்செயலா உங்களுக்கு பேசணும், பேசணும் திடீர்னு அமீரா ஆக்கிட்டாங்க. இதான் நடந்த விஷயம் சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, தாங்க வருத்தப்பட்டதுக்காக வேண்டி வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அவனை தெரியாம உங்க மேல வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உடனே அதை தௌபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த அலி ரலியல்லாஹு கிலாஃபை ஏற்று அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போன கூட்டத்திலையும், அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இருக்குன்னு சொல்லி முஸைலமத்துல் கஸ்ஸாம் சொல்லிருந்தா பாருங்க, அவனை வெல்ற விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலுமே அதர் அலி ரலியல்லாஹு தஆலாவோ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவும் சரி அதர் உமர் ரலியல்லாஹு தஆலாவும் சரி மிகப்பெரிய உதவியா இருந்தாங்க. அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால நியமிக்கப்படக்கூடிய சில ஆளுநர்கள், சில கவர்னர்கள் மக்களுக்கு பிடிக்கல. என்ன பண்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க, அந்த அமீர்களை மாத்துங்க, அந்த கவர்னர்களை மாத்துங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இல்ல இல்ல இந்த அமீர்கள் தான் பொதுவாக பொருத்தமான அமீர்கள் சொல்லி அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியா இருக்கிறாங்க. அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அமீர்கள் எல்லாம் மாத்துங்க, ஏன்னா கவர்னர்கள் வந்து யாருமே சரியில்லை, மக்களிடம் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க கவர்னர் நியமிக்கிற விஷயத்துல. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான் பண்ணாங்க, உடனே அவர் நீக்கிடுவாங்க. விசாரணையில அந்த குற்றச்சாட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, ஜனாசா தொழில் கலந்து கொண்டு விட்டு, ஐயோ ரொம்ப பிஸிங்க, மறந்தே போச்சுங்க, எனக்கு தகவல் லேட்டா வந்துச்சுங்க, உங்க அத்தாய் மேல எவ்வளவு பிரியமா இருப்பாரு தெரியுமா, இவருக்கு முன்னாடி தகவல் வந்திருக்கும், ஏதோ கவனக்குறலாம் போக வந்திருப்பாரு, இல்ல பொறுப்பாக போக வந்திருப்பாரு, எவ்வளவு பிரியமா இருப்பாரு தெரியுமா, என்னங்க பண்றது, எப்போ ஜும்மாக்கு பிறகு அடக்க பண்ணீங்க, எனக்கு அசருக்கு தாங்க தகவல் தெரிஞ்சுங்க, இப்படி பொதுவாக சாக்கு போக சொல்லுவோம். ஆனா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, எவ்வளவு பெரிய கவர்னரா இருந்தீ, உன்னுடைய பிரஜையை ஒருத்தர் நோய்வாய்ப்படுறதுன்னு அவனுக்கு பார்த்தாகணும், எப்படிப்பட்ட குணம், ரொம்ப சாஃப்ட் குணம், அது அல்லாஹ் இயற்கையாக கொடுக்கிறது. ஹயர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவுப்படி அவங்க என்ன வச்சாங்க, இல்ல இல்ல இந்த அமீர்களை பொருத்தமான அமீர்றாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அதுல கருத்து வேறுபாடு, இல்ல இல்ல அந்த அமீர்களை மாத்துங்க அப்படின்னாங்க. இந்த சூழ்நிலை தான் சகோதரர்களே, சில கலகக்காரர்கள் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்க நோன்பு வைத்த நிலையில குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது ஷஹீதாக்கினா, அவங்களோட வரலாறு தெளிவா சொன்னோம் உங்களுக்கு, ஷஹீதாக்கும் போது உஸ்மான் என்ன சொன்னாங்க, நான் வந்து அவர்களை எதிர்த்து வாழ் கொண்டு சண்டையிட தயாரா இல்லை, ஏன்னா அசுரா என்ன சொல்றாங்க, இரண்டு பூமிகள் வாழால் சந்தித்தால் கொல்பவன் கொல்லப்படுவன் ரெண்டுமே நரகவாதிக்கிறாங்க, அதனால அந்த நரகத்துக்கு போன தயாரா இல்லை, அவங்க என்ன கொண்டா கொண்டு போன சைதாயிடுறான் அப்படின்னாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட பிறகு கலகக்காரங்களா என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா அதை தலையிட்ட வர்றாங்க, வந்து நீங்க தான் ஹலீஃபாவா இருக்கணும், நீங்க ஹலீஃபா கிலாபத்தை ஏத்துக்கிறாங்க. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, இதுல வந்து நான் வந்து எதுவுமே பதில் சொல்ல தயாரா இல்லைன்னு வீட்டை பூட்டிக்கிறாங்க, வீட்டை போய் உள்ள உட்காந்துறாங்க. உள்ள உட்கார்ந்த பிறகு சகோதரர்களே, மதினால பெரிய கலவரம் நடக்குது, கலகக்காரர்கள் ஷாம்ல இருந்தோ பஸ்ரால இருந்தோ ரோம்ல இது மிஸ்ர்ல இருந்து வந்தவங்க பெரிய கலவரம் நடக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க செய்தி கேட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரர்களுக்கும் இந்த கலகக்காரர்களுக்கு மத்தியில பெரிய கலவரம் நடக்குது, ஒரே கச்சா முச்சா நடக்குது, மதினாவே பரபரப்பா இருக்குது. இந்த நேரத்துல அத தலஹா ரலியல்லாஹு அன்ஹு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர் மதினா இருக்கிறாங்க. அப்ப அதை தலீல் என்ன பண்றாங்க, அவசரமா ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதை ரெண்டு பேரும் சொன்னாங்க, நீங்க கிலாபத்தை ஏத்துக்கலன்றாங்க. அப்ப அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல இல்ல நான் கிலாபத்தை ஏத்துக்க வேற இல்ல, நீங்க ரெண்டு பேரும் யாராவது ஏத்துக்க, நான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யறேன், எல்லா விதத்திலும் உதவி செய்யணும் அப்படின்றாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க ஹலீஃபாக்கு தலைவியாக நீங்க தான், நீங்களே ஏத்துக்க அப்படின்றாங்க. சோலை மதியால அந்த நேரத்தில் இருந்த அன்சாரி சஹாபிகள் முஹாஜிர் சஹாபிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அது அலி ரலியல்லாஹு அன்ஹு பைய செஞ்சு இஸ்லா அவங்களே ஹலீஃபாவா நியமிச்சாங்க. ஆனால் மத்த ஊர்கள் கூஃபாவில் இருக்கக்கூடிய ஷாம்ல வந்து யார் இருக்காங்கன்னா, அபு சுஃபியானுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆளுநரா இருக்கிறாங்க. ஆனா முஆவியா என்ன சொல்ற, முஆவியா யார் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சித்தப்பா மகன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, சித்தப்பா மகன். அதனால மாவியா என்ன சொல்லிறாங்க அப்படி சொன்னா என்னுடைய சித்தம் என்னுடைய அண்ணனுக்கு அண்ணனை யார் கொலை செய்தாரோ அந்த கொலையாளியை கண்டுபிடிக்காத வரை நாங்க இந்த கலீஃபாவை ஏத்துக்க மாட்டோம். யார அலி ரலி அல்லாஹு தஆலாவை ஏத்துக்க மாட்டோம். நீங்க வந்து இந்த கொலையாளியை கண்டுபிடிக்க தான் செய்யணும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அதாவது அந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு கலவரம் ஒரு பிரச்சனை சொன்ன உடனே உடனே பிரதமர் டிவியில தோண்டி என்ன பண்ணுவாரு, மக்களே இதுதான் உண்மைங்க உண்மையை சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல சொல்ல முடியுமா? ஒரு செய்தி மதுரையிலே புறப்பட்டா அது சாபகம் சேர்த்து 15 நாள் ஆயிடும். இந்த 15 நாளைக்குள்ள ஏதாவது வதந்திகள் கிளம்பி பிரச்சனை பெருசாகிறது வாய்ப்பு உண்டு. அப்படித்தானே? அப்ப இந்த சூழ்நிலையில அது தலை ரதி எல்லாத்தினாலும் எவ்வளவு சொல்றாங்க இந்த கலகக்காரர்கள் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா உஸ்மா மாவியர் ரதி எல்லாத்தையும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா கலகக்காரர்கள் யாரைத்தான் அமீரா இருக்க சொன்னாங்க, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. கொலை செஞ்ச பிறகு கொலையாளிகள் யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா கொலையாளிகள் நேரம் எங்கதான் போனா கொலை செஞ்சுட்டு அலி ரலி வீட்டுக்கு போய் நீங்க கிலாபத்தை ஏத்துக்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி மாவியர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அலி ரலி எல்லாத்தையும் உண்மையை கொலையாளி யாரும் தெரியாது. அலி என்ன சொன்னாங்கன்னா முதல்ல நீங்க கிலாபத்தை ஏத்துக்கங்க, பையத்தை ஏத்துக்கங்க, என்ன அமீரா ஏத்துக்கங்க, நம்ம எல்லாம் இணைஞ்சு கொலையாளிகளை கண்டுபிடிப்போம். கொலையாளியை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரத்தத்துக்கு ரத்தம் அவனை நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா இஸ்லாத்திர சட்டம் என்னன்னா அநியாயமா ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டா கொலை செஞ்சு என்ன பண்ணணும், என்ன பண்ணுங்க, பதிவாங்கிறது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில அவங்கள்ட்ட நீங்க என்ன விரும்புறீங்க விரும்பிக்க, ஆனா முதல்ல நீங்க கிலாபத்தை ஏத்துக்க சொல்லி மாவியார் சொன்னா நீங்க முதல்ல கொலகாலம் யாரங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்கள்ட்ட கிலாபத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுல ரெண்டு பேருக்கு மத்தியில் பெரிய கருத்து வேறுபாடு ஏற்படுது. கருத்து வேறுபாடு ஏற்பட்ட சோதனை அலி ரலி அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அந்த நேரத்துல ஹஜ்ஜ முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. ஹஜ்ஜ முடிச்சுட்டு மக்கால மதினாக்கு வர்றாங்க. எங்க நம்ம சொன்ன உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா ஷஹீதாக போறது எப்பங்க, ருஜு மாசம் 18ஆம் நாள், ரிலஜி மாதம் 13ல தான் ஹஜ்ஜு முடியும். அந்த 18ஆம் நாள் தான் கொல்லப்பட்டுக்கிறாங்க. அப்ப 13 நாள் ஹஜ்ஜ முடிச்சுட்டு ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா வர்றாங்க மதினாவுக்கு. வர்ற வழியில அவங்க செய்தி கேள்விப்படுறாங்க, என்ன சொன்னா உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா கலகக்காரர்கள் ஷஹீதாக்கிட்டாங்க. உடனடியா யார் அமீராக்கிட்டாங்க, அலி ரதி அல்லாஹு தஆலா அமீரா தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்ன உடனே அது ஃபாத்திமா ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா அதுக்கப்புறம் மதினாவுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாம ஒரு பிரச்சனையா இருக்கு, இப்பயே மதினா போகும்னு சொல்லி அவங்க எங்கே திரும்பிடுறாங்க, மக்காவுக்கே திரும்பிடுறாங்க. மக்காவில் வந்து தங்கிட்டாங்க தெரிஞ்ச உடனே மக்காவாசிகள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பெருமானாருக்கு விரிவான மனைவி நம்ம ஊரில் தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க கேட்கறாங்க என்ன காரணம் கேட்கும்போது ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா சொல்றாங்க இந்த மாதிரி சம்பவம், உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா கொலை செய்யப்பட்டாங்களாம். உடனே அலி ரதி அல்லாஹு தஆலா கிலாபத்தை ஏத்துக்கிட்டு எதனால, வேற வழியில் யாராவது அமீரா இருந்தாலும் இருந்து கண்ட்ரோல் பண்ணி அவன் கலவரத்தை அப்படிங்கிறதுக்கான அவன் கிலாபத்தை எடுத்துட்டாங்க. ஆனா செய்தி எப்படி பரப்பப்பட்டுச்சுன்னா கலவக்காரர்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்க, அலியை தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப கலகக்காரர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா கொலை பண்ணிட்டு அலி ரதி அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தாங்க தெரிஞ்ச உடனே இந்த கலகக்காரர்கள் யாரு ஜன சோதரே, இப்னு சபா என்பவருடைய தலைமையில தான், இப்னு சபா என்பவருடைய தலைமையில தான் இந்த கலகக்காரர்கள் மிகப்பெரிய கலகம் பண்ணி அலி ரதி அல்லாஹு தஆலா மேல உள்ள பாசத்துல ரொம்ப அதிக முகப்பத்து கொடுத்து அலி ரதி அல்லாஹு தஆலா என்ன பண்ண கலியாபத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அலி ரதி அல்லாஹு தஆலா இந்த கலகக்கார விஷயம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க, ரொம்ப உஷாரா இருந்தாங்க. அவங்க யாருமே என்ன பண்ண எந்த ஊருக்குமே அமீரா நியமிக்கல, அவங்க இந்த கலகக்காரர் யாருமே வந்து அமீர் அணிவிக்கல. இந்த இப்னு சாலாவுடைய வழியில உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலாவை ஷஹீதாக்கிட்டு முதன் முதல்ல ஒரு அழகான இஸ்லாமிய கிலாபத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி அலிக்குத்தான் எல்லா தகுதியும் இருக்குது அப்படிங்கிற குழப்பத்தை ஏற்படுத்தின இப்னு சபாவுடைய பரம்பரையை வந்தவர்கள் தான் இன்றைய ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க யாருன்னு சொன்னா அலி ரலி அல்லாஹு தஆலா ஒரு ஓவர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, காரணம் அந்த இப்னு சபாவுடைய வழியில வந்தவங்க. எந்த அளவுக்கு சொன்னா அந்த இப்னு சபாவுடைய பின்தொடரக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அதை அலி ரலி அல்லாஹு தஆலா காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த சமூகம் சொல்லி இருக்கிறேன். அலி ரலி காலத்தில் என்ன பண்ணாங்க, அலிய வந்து ரொம்ப ஓவரா மேய்ச்சி மேய்ச்சி மேய்ச்சி கடைசி அலிதான் அல்லா அப்படின்ட்டான். என்ன சொல்லிட்டான், அலிதான் அல்லா. அதனாலதான் நீ பாக்குறோம் ஷியாக்களுடைய முக்கியமான என்னன்னா யா அலி அல்லா கூப்பிடுறோம்ல, யா அல்லா அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அலியே யா அலி மதன், அலியே உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுற மாதிரி அலிய கூப்பிடுவாங்க ஷியாக்கள் சில பேர். அப்ப என்ன பண்ணாங்கன்னா அலி ரலி அல்லாஹு தஆலா இது அல்லாஹ் அப்படின்ட்டாங்க. அப்ப அலி ரலி கூப்பிட்டு பாவிகளை என்னடா சொல்றீங்க உலகாதிகடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, கேட்கிற மாதிரி இல்ல எனக்கு எவன் எவனா அல்லாஹ் சொன்னா அத்தனை பேரை சுத்தி ஒரு குழியில விட்டு தீ வச்சு கொளுத்துங்க அப்படின்ட்டாங்க. அலி ரலி அல்லாஹு தீ வச்சு கொளுத்து விட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்க எவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்கிற மாதிரி தீ வச்சு கொளுத்துட்டாங்க. ஏன் சம்பவம் சொல்லுங்க இருக்கிறதே. அப்பதான் இப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹு பிரச்சனை வருது. இப்படி அப்பாஸ் கேட்கறாங்க அது ரசூலுல்லாஹி அலைஹி ஹதீஸ் இருந்து அப்படின்னா லா துஅதிபு பி அதாபில்லா, தீ வைத்து கொடுத்தது யாருடைய அதாபு, அது அல்லாஹ்வுடைய அதாபு. இன்னைக்கு கூட சகோதரர்களே நம்ம எந்த ஒரு விஷ ஜந்தவியோ அல்ல பாம்பு தேளு பல்லி பாச்சாம் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, தீ வச்சு கொடுத்தது நம்ம அனுமதி கிடையாது. எறும்பா இருந்தாலும் சரி, சில பேர் எறும்பு பொத்துல தீ வச்சு கொடுத்துவாங்க, தீ வச்சு கொளுத்துறது நமக்கு அனுமதியே கிடையாது. தீ வச்சு கொளுத்துறதுன்னு ரசூல் சொல்றாங்க, அது அல்லாஹ்வுடைய அதாவது. மத்தபடி சாகறீங்க, விஷஜந்துக்கள சாரி தப்பில பாம்பு வந்து அடிச்சு சாவடிங்க, அல்ல தேரை வந்து அடிச்சு சாவடிங்க, அல்ல வேற விஷம் வச்சு சாவடிங்க, மத்தபடி என்ன பண்ண கூடாது, தீ வச்சு போட்டு கொளுத்த கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அலிரதி எல்லாத்தான பேர் தீ வச்சு கொடுத்துறாங்களே, இது சரியா? ஏன்னா தீங்கிறது அல்லாவுடைய அதாவது சொல்றாங்களே அப்படிங்கும் பொழுது அதுக்கு இப்ப அப்பாஸ் அழகான பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எங்க சொல்லிருக்கிறேன் மறந்து போச்சா? இப்ப அப்பாஸ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அலி யார தீ வச்சு கொடுத்துனாங்க? நீங்க என்ன சொல்றீங்க, தீ என்பது அல்லாவுடைய அதாவது, அல்லா மட்டும் தீ வச்சு கொடுத்துறாங்க சொல்றீங்க, வாஸ்தவம் தான். அலி யார கொடுத்துனாங்க, தன்னை யார் அல்லான்னு சொன்ன அவன் தான் கொடுத்துறாங்க. அப்ப அவனை பொறுத்தவர்களோ அவனை தீ வச்சு கொடுத்துறது யாருதான், அவனுடைய அல்லாதான். புரியுதா? அவனை தீ வச்சு கொடுத்துறது யாருதான், அவனுடைய அல்லாதான். அப்பாஸ் சொன்னாங்க, அந்த அளவுக்கு அதற்கு அலிரதி அல்லாஹ்வுத்தால மேல அளவுக்கு அதிகமா முகபத்து கொடுத்து பிரிய வச்சு என்ன பண்ணாங்க, நாளுக்கு நாள் வளர ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, ஆயிஷா ரதி அல்லாஹ்வுத்தால மக்களே இருந்துறாங்க. இப்பதான் அலிரதி அல்லாஹ்வுத்தாலும் மாவியா ரதி அல்லாஹ்வுத்தால கடிதம் எழுதுறாங்க. என்னன்னா, மாவியாவே எப்படியாவது உடன்படிக்கை செஞ்சிருங்க, நம்ம வந்து நீங்க அங்க ஒரு தலைமையா நான் இங்க ஒரு தலைமையா இருக்கு நல்லா இல்ல. இந்த நேரத்தில் என்ன, மதினாவில் இருந்த உஸ்மான் ரதி அல்லாஹ்வுத்தாலும் சொந்தமானவர்கள் எல்லாருமே எங்க போயிட்டாங்க, சிரியாவுக்கு போயிட்டாங்க, ஷாமுக்கு. அங்க மாவியா ரதி அல்லாஹு ஆட்சிக்கு அங்க போயிட்டாங்க. அங்க ஒரு பெரிய படம் அவங்களுக்கு எதிராக சேர்ந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு சாதகமா சேர்ந்துட்டு இருக்கு. மத்த மாநிலங்கள்ல மத்த மத்த ஊர்கள் இருந்து அமீர்கள் என்ன பண்றாங்கன்னா, உஸ்மான் ரதி அல்லாஹு கொலைக்கு பதில் சொல்லி ஆகணும், இப்படி ஒரு அமீரை நீங்க பூந்து கொலை பண்ணவன், நாளைக்கு என்ன வேலை பண்ணுவோம் இஸ்லாத்துல? ஏன்னா இஸ்லாத்துல நடந்த முதல் கொலை அது யார, ஒரு ஹலீஃபாவே கொலை பண்ணிருக்காங்க, இந்த கொலைக்கு முடிவு கட்டி ஆகணுங்கிறாங்க. அலி ரதி அல்லாஹு சொன்னாங்கன்னா, நம்ம கொலைக்கு முடிவு கட்டுவோம் எப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆட்சி முதல்ல ஸ்ட்ரெங்தன் ஆகணும். இப்படி நான் இங்க ஒரு அமீரு, அங்க மாவியா ஒரு அமீரு, இப்படி ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடா இருந்தா நம்ம கொலையாளி கண்டுபிடிக்க முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. முதல்ல ஆட்சி ஸ்ட்ரெங்த் ஆகட்டும், அப்புறம் நான் சில கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இதுல சகோதரர் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல மாவியா ரதி அல்லாஹு அங்க இருக்கிறாங்க. அதுக்கு அலிவர் கேந்திர பண்றாங்க, கடிதம் எழுதுறாங்க, மாவியாவுக்கு தயவு செஞ்சு நீங்க ஹிலாபத்தை ஏத்துக்குங்க, வாங்க நம்ம எல்லாம் இணைஞ்சிருவோம், இணைஞ்சு இன்ஷா நம்ம என்ன பண்ணலாம், கொலையாளியை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனா மாவியா ரதி அல்லாஹு அனுபவம் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எங்க என்னுடைய அண்ணனை கொலை பண்ண கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணாதீங்க, போர் கிளம்பாதீங்க, நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அலிவர்கள் என்ன அபிப்பிராயப்படுறாங்கன்னா, ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஸ்ட்ரெங்தன் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இப்படிப்பட்ட முடிவு தான் சரியான தீர்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹ்வுத்தால ஒரு கட்டத்துல போய் சொல்றாங்க, அலியே நீங்க வந்து மாவியா விஷயத்த கொஞ்சம் சாஃப்டா இருங்க, கொஞ்சம் மிருதுவா இருங்க, நம்ம எல்லாரும் இணைஞ்சு செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூ அலி ரதி அல்லாஹ் சொல்றாங்க, இப்ன அப்பாசே நீங்கள் சொல்வது உலகளாவிய தீர்வு, நீங்க சொல்றது என்ன தீர்வு, உலகளாவிய தீர்வு அப்படின்னு கொஞ்சம் அலிசி பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி அனுப்பிச்சு போயிடலாம் சொல்லி, நான் சொல்வது மறுமையுடைய தீர்வு, நான் சொல்லக்கூடிய தீர்வு ரெட்டு ஒன்று துண்டு ரெண்டா தான் இருக்கும். அல்லாவுடைய மார்க்கத்தை கட்டுப்படா யாரும் கட்டுப்படுறாங்களோ அது எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் சரி அப்படிங்கிறது இவங்களுடைய அபிப்பிராயம். இதுல சகோதரர்களே, அலி ரதி அல்லாஹு அன்ஹு அந்த அந்த போருக்கு புறப்படுங்க அப்படின்னு சொன்ன உடனே தல்ஹா சுபைர் ரதி அல்லாஹு அன்ஹு அப்படின்னாங்க, முஸ்லீமையத்தை முஸ்லீம் போராடுறதா, அதனால நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அது அலி கிட்ட போய் அனுமதி கேட்கறாங்க. அலியே நாங்க உம்ராவுக்கு போற, எங்களை அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி உம்ராவுக்கு போன அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அலி ரதி அல்லாஹு சொல்றாங்க, நீங்க உண்மையிலே உம்ராவுக்கு போல, இந்த போருக்கு வரது விருப்பம் இல்லாம தானே உம்ராவுக்கு போறீங்க அப்படின்னாங்க. ஆமா அமீர் என்ற உடனே அது அலி ரதி பண்றாங்க, நீங்க விருப்பம் இல்லை போங்க மக்காக்கு அப்படின்றாங்க. அது சுபைர் தலஹா ரதி அல்லாஹு ரெண்டு பேரும் எங்க வந்துடுறாங்க, மக்காக்கு வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் மதினால இருக்கக்கூடிய முக்கியமான சஹாபாக்கள் கூட சில சஹாபாக்கள் அப்படியே ஒதுங்கிடுறாங்க. என்னன்னு சொன்னா, இந்த போர் நான் கலந்துக்கு தயாரா இல்ல, இது முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய போர், நாங்க எத்தனை ஜிஹாதில் கலந்துகிட்டோம் ஆனா இந்த போர்ல கலந்து தயாரா இல்லை சொல்லி எத்தனை சஹாபாக்கள் ஒதுங்கிறாங்க. சில இந்த சூழ்நிலையில்தான் சில சஹாபாக்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு எங்க இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. அப்ப தொல்ஹா சுபைர் ரதி அல்லாஹு ரெண்டு பேரும் அங்கே சொல்றாங்க, சொன்னா ஆயிஷா ரதி அல்லாஹு புறப்பட்டு பண்றாங்க, எப்படியா சமாதானப்படுத்தலாம் சொல்லி நேர கூஃபாக்கு போயிடுறாங்க. ஆயிஷா எங்க போறாங்க, நேர கூஃபாக்கு போய் மாவியார் பேசுறாங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, அலி சொல்ற மாதிரி எல்லாம் ஒத்துமை ஆயிரலாம், ஒத்துமை ஆயிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம கொலையாளி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சகோதரனே, இந்த சமாதானம் ஏற்படல. ஒரு பெரிய ஒரு இவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு செய்யக்கூடிய இந்த ஒப்பந்தம், இந்த சமாதானம் அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு சமாதானம் செஞ்சதுக்காக கூப்பாவுக்கு, ஆனா இவங்களுக்கு எப்படி தகவல் வந்துச்சுன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு தான் மாவியாவோட சேர்ந்துகிட்டு நம்மளோட சண்டை போடுறதுக்கான போயிருக்கிறாங்க. அந்த காலத்துல தகவல் தொடர்பு கிடையாது, தகவல் தொடர்பு இருக்கிற இன்னைக்கு காலத்துல, இந்த காலத்திலேயே எந்த மூலையில் நடந்தாலும் உடனே தகவல் தெரியுது. இப்படிப்பட்ட இந்த காலத்திலேயே இது தகவல் எப்படி மாறி மாறி வருதுங்க, தகரமா இல்லையா? ஒருத்தர் வாந்தி எடுத்திருப்பாரு, ஒருத்தர் வாந்தி எடுத்திருப்பாரு, அந்த வாந்தியில ஒரு முடி வந்துச்சான். உடனே அதை பார்த்தவருக்கே பக்கத்தில் சொன்னாராம், தெரியுமா செய்தி உங்களுக்கு, தெரியுமா பாவம் அவர் வாந்தி எடுத்திருக்காரு, அந்த வாந்தியில ஒரு முடி வந்திருக்குதுங்க பாவம் அப்படின்னு இருக்காரு. அவர் இப்ப இன்னொருத்தர் சொல்லும் பொழுது, தெரியுமா செய்தி அல்லா பிச்சை வாந்தி எடுத்தாராம், முடி முடியாத எடுத்தாராம், வாந்தி எப்படி எடுத்தாராம், முடிமுடியா எடுத்தாராம். அவர் போய் சொல்லும் பொழுது, அல்லாஹ் பிச்சனுக்கு என்ன தெரியுமா, அல்லாஹ் அக்பர், என்ன நோயை தின்னா, என்ன நோயோ என்ன பிசாசோ தெரியல, பேயோ பிசாசோ தெரியல, வாந்தி பூரா முடியா கூட்டுதான் அவருக்கு வாயில இருந்து. அப்ப செய்தி என்ன ஆகும், அப்படியே மாறும், அப்படியே மாறும். நீங்க நடக்கதா இல்லையா? அதனாலதான் நான் சொல்றது, எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் சோதனை, ஒருத்தரை பத்தி நம்ம கேள்விப்பட்டோம்டா என்ன பண்ணிருந்தோம், நேர அவத்தை போய் விசாரிச்சிடணும், உங்களை பத்தி இப்படி கேள்விப்பட்டேன் என்ன உண்மையா பொய்யா, அவர் தரப்பு விளக்கணும், அதை விட்டுவிட்டு அவர்கிட்ட கேட்காமலையே, நான் கேள்விப்பட்டமா, இப்படியாம அப்படியாம, அது பண்ணாரம இது பண்ணாரம, கை காது கண்ணு மூக்கு நாக்கு எல்லாம் வச்சு பரப்பி விட்டுறது. சகோதரர்களே, அதான் அதற்கு அலிவதியான காலத்துல, அந்த காலத்துல வந்து அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் வளரல, இன்ஃபர்மேஷன் தகவல் தொடர்பு வாய்ப்பு கிடையாது. சொன்ன மாதிரி இங்க இருந்து ஒரு லெட்டர் எடுத்தால் அங்க போய் எவ்வளவு நாள் ஆகும், 15 நாள் ஆகும். இந்த நேரத்துல தான் அலி ரதி இல்லாத்தாலும் இப்படி ஒரு செய்தி வருது, ஆயிஷா ரதி இல்லாத்தாலும் ஜுபைர் தலஹா ரெண்டு பேரும் அழைச்சுக்கிட்டு நேர எங்க போயிருக்கிறாங்க, கூஃபாவுக்கு போயிட்டாங்க, மாவியாவோட சேர்ந்து சண்டை, பஸ்ராக்கு போயிட்டாங்க, மாவியாவோட சேர்ந்து சண்டை போடுறதுக்காண்டி அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே அலி ரெண்டும் வேதனைப்படுறாங்க. இப்படி உம்முல் மூமினீன் அவங்களுமா இதுல ஈடுபட்டாங்க, அவங்க இதுல சம்பந்தப்பட்டாங்க, அவங்க எல்லாரும் ஒதுங்கி இருந்திருக்காமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க போட எதுக்காண்டி, சமாதானப்படுத்துக்காண்டி. ஹயர் போர் ஆரம்பிச்சிருது, அல்லாவுடைய நாட்டம் போர் ஆரம்பிச்சிருது. போர் ஆரம்பிச்சா சொல்ல பெரும் படை, இங்கே இந்த பக்கம் ஒரு பெரிய படை, அந்த பக்கம் ஒரு பெரிய படை, கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க அந்த போர்ல. 20-25,000 முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு சகோதரர்களே, அந்த போருக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா, அந்த தலஹா ரதி அல்லாஹு அன்ஹு சுபைர் ரெண்டு பேர் தலைமை தாங்குறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஷஹீதாக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு அண்ணா ஃபாத்திமா ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தில் ஏறி வர்றாங்க, அப்படியே ஒட்டகத்தில் ஏறி வர்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, சமாதானப்படுத்துக்காண்டி. ஒன்னே அப்துல்லா இப்னு சுபைர் ரதி அல்லாஹு சொல்றாங்க ஆயிஷாட்ட, உம்மு உம்மினே நீங்க கொஞ்சம் போர்க்காலத்தில் அப்படியே ஒட்டகத்தில் ஏறி ரவுண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னா கொஞ்சம் போருடைய சூடு குறையும், முஸ்லீம்கள் தலை உருள்றது கொஞ்சம் குறையும் அப்படின்னு உடனே ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அப்படியே தங்களுடைய ஒட்டகத்தில் ஏறி வர்றாங்க. ஆனா இங்க செய்தி என்ன வருது, ஜுபைர் தலஹா ரதி அல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் ஷஹீதாக்கப்பட்ட உடனே போருக்கு படைக்கு ஆயிஷா தலைமை தாங்கிட்டாங்க. படைக்கு யார் தலைமை தாங்கிட்டாங்க, ஆயிஷா தலைமை தாங்கிட்டாங்க. சோதனே, மொத்தத்துக்குமே காரணம் என்ன, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மொத்தம் என்னதான் காரணம், அந்த புரிந்துடுறாமை, பரஸ்பரம் புரிந்துடுறாமை, இவங்களை அவங்க புரிஞ்சுக்கல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த காலம், அந்த மாதிரி காலம், தகவல் தொடர்பு ஒழுங்கா இல்லாத காலம். ஹயர் ஃபாத்திமா ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ஏறி வர்றாங்க. ஒருத்தன் என்ன பண்ணிடறான்னு சொன்னா, அந்த ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ஏறி வர்ற அந்த ஒட்டகத்திலே காலை வெட்டிடறான். வெட்டினவன ஆயிஷா அப்படி கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்தோன்னு சகோதரர்களே, அவ்வளோ அலி ரதி அல்லாஹு ஆயிஷா மேல கோபமா இருந்திருப்பாங்க, வருத்தமா இருந்திருப்பாங்க, கோபமா இருந்திருப்பா வருத்தமா இருந்திருப்பாங்க. ஆனா கீழே விழுந்தான்னு தெரிஞ்ச உடனே அலி தான் ஓடி வர்றாங்க, ஓடி வந்து உங்களுக்கு நீங்க விழுந்துட்டீங்களா, இங்கே அடிபட்டுதான் உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்பதான் ஆயிஷா ரதி அல்லாஹு பாக்குறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய சகோதரத்துவம் முகப்பத்து எப்படிப்பட்டதுங்க. போர்க்களத்தில் ஆயிஷா கீழே விழுந்தான்னு தெரிஞ்ச உடனே அலி பதினடிச்சு ஓடி வர்றாங்க. பதினடிச்சு ஓடி வந்த சகோதரர், அதோட போர் நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட உடனே ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சந்தோஷமா ரெண்டு பேரும் சலாம் சொல்லிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல விசாரிச்சுக்கிறாங்க, ரொம்ப நாள் சந்திச்சு நல விசாரிச்சுக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கூஃபாலே இருக்கிறாங்க. மறுநாள் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க, அலி தன்னை மகன் அனுப்பி வைக்கிறாங்க. போய் ஆயிஷா பாத்துறாங்க, கீழே விழுந்தாங்க, ஏதாவது அடிக்கடி பண்றாங்க போய் பாத்துறான்னு சொல்லி அவங்க வந்து நகம் விசாரிச்ச உடனே இதை ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு பார்த்தா ஆயிஷா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கட்டி அனுப்பிச்சு முத்தம் கொடுக்குறாங்க ஹசனை. ஆயிஷாக்கு யார் ஒரு வகையில் ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு பேரன், அப்படிதானே பேரன், கட்டி அழைச்சு முத்த கொடுக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படும் அத்தாவது சலாம் சொல்லி நான் வந்து நல்லபடியாக மதினாக போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹு மதினாக புறப்பட்டு வந்துறாங்க சகோதரர்களே. ஆனால் அதற்கு பிறகும் மாவியா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரதி அல்லாஹு அன்ஹு இருந்த அந்த கருத்து வேறுபாடு குறையில, அது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில அதற்கு அலி ரதி அல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்து மொத்தமே 5 வருஷம் தான். அலி ஆட்சி செய்து எத்தனை வருஷம் தான், 5 வருஷம் தான். ஹிஜ்ரி 35வது வருஷம் பொறுப்பேற்கிறார்கள், ஹிஜ்ரி 40வது வருஷம் அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எப்படின்னு சொன்னா, ரமலான் மாசம் 27வது திரை அன்று. ரமலான் மாசம் 27வது திரை லைலத்துல் கத்ர் இரவுகளில் முக்கியமான இரவு. அந்த இரவு அன்று ஹத் அலி ரலியல்லாஹு தஆலா ஃபஜ்ர் தொழுவை தொழ வைக்கிறாங்க. தொழ வச்சிட்டு இருக்கும் பொழுதே ஒரு அப்து ரஹ்மான் இப்னு முல்ஜீம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடகக்காரன் ஹத் அலி ரலியல்லாஹுன்றான் பின்னால இருந்து குத்திடுறான். ஹத் அலி ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அவசர அவசரமாக அவருடைய உடல் குஃபாவிலேயே நடக்குது, குஃபாவிலேயே அடக்கம் செய்யப்படுகிறது ஹத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய உடல். ஆனா அதற்கு பிறகு அந்த பகமை எப்படி வளர்ந்தது சகோதரர்களே, அதற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா கொலை பண்ணது யாருன்னா இந்த ஷியாக்கள் தான். இப்னு சபாவுடைய தலைமையில வந்து உஸ்மான கொலை பண்ணாங்க பாருங்க, அதே ஷியாக்கள் தான் அலி ரலியல்லாஹு தஆலா கொலை பண்றாங்க. எப்படின்னு சொன்னா, அதாவது அலி வந்து நமக்கு முதல்ல சப்போர்ட்டா இருந்தாரு, இப்ப என்ன ஆயிட்டாரு, நமக்கு எதிர்ப்பா மாறிட்டான்னு தெரிஞ்ச உடனே அத்த அலி ரலியல்லாஹு தஆலாவை கொலை செய்தார்கள். அதற்கு பிறகு இந்த பகை வளர்ந்ததுல முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் யசீத் என்ன பண்றாருன்னா, அத்த ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அலி ரலியல்லாஹு தஆலா மகன் ஹசைனை என்ன பண்றாங்க, கர்பலால வச்சு ஷஹீதாக்கிறார். கர்பலால வைக்கிறது பூரா அதனால நடக்குது. முஆவியாவுடைய மகன் யசீது அலி ரலியல்லாஹு மகன் ஹசன் பண்ணிதாங்க கொன்னுறாரு கர்பலால வச்சு, அதுதான் கர்பலா நடக்குது, அது முஹர்ரம் 10 நடக்குது. இதற்கு பிறகுதான் அந்த அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத்தையும் அந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஷஹாதத்தையும் இந்த ஷியாக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப மோசமா அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. முஹர்ரம் 10 அன்னைக்கு மார்லையும் வயிற்றையும் அடிச்சுக்கிட்டு சாவறது, அட பாதியா நீங்க தானே உஸ்மான கொலை பண்ணீங்க, இவன் யார கொலை பண்ணுது, உஸ்மான் ரலியல்லாஹு கொலை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோம்பு 27 அன்னைக்கு நாமெல்லாம் சந்தோஷமா புது டிரெஸ் போட்டு விளையாட்டுல வருவோம், ஆனா ஷியாக்கள் கருப்பு டிரெஸ் போட்டு எங்க போவாங்க, விளையாட்டுல போவாங்க. எதுக்குன்னு சொன்னா அது யார் சைதானாலு, அலி ரலியல்லாஹு சைதானாலா, அதனால அதுக்கு வந்து கருப்பு டிரெஸ் சோதனை. இது என்ன ஆச்சு சொன்னா, பிற்காலத்தில் ஷியாக்களுடைய கொள்கை வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஷியாக்களுடைய கொள்கை வளர்ந்து வளர்ந்து இந்த ஷியாக்கள் ஒரு கட்டத்தில் யாரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதை அபூபக்கரை திட்டுவாங்க, அதற்கு உமரை திட்டுவாங்க, அதற்கு மாவியாவை திட்டுவாங்க. அது மட்டுமல்ல, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இல்லாத பிள்ளை அந்த வார்த்தையில திட்டுவாங்க, நவுது பில்லா நடத்த கெட்டவங்க வாங்க நவுது பில்லா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படி திட்டி வெறும் பெருமானா சல்லாத்து குடும்பத்தினர்கள் பெருமானுடைய மருமகமா இருங்க, அது மருமகன்லேயே உஸ்மான திட்டுவாங்க, உஸ்மான் ரசூலுடைய மருமகன் தானே அவங்களும் திட்டுவாங்க, ஆனா அலியை ரொம்ப புகழ்வாங்க. இப்படி அவங்களுக்கு ஒரு சின்ன எல்லை கோடு போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஆஹோன்னு புகழ்வாங்க, இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு ஆஹோன்னு புகழ்வாங்க, அலி ரலியல்லாஹு ஆஹோன்னு புகழ்வாங்க. இப்படி சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு அளவுக்கு மீறி புகழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துல கொண்டு போய் அலி தான் ரசூலு அப்படின்ட்டாங்க. அலி தான் யாரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்களா, பொண்ணை கொடுத்து ஏமாத்தி நுபுவத்தை பிடிக்கிட்டாங்களாம், நவுது பில்லா. இன்னும் சில பேர் எடுத்துக்கணும் ஷியாக்கள்ல, அது நுபுவத்து வந்தது யாரு தான் வந்துச்சா, அலி ரலியல்லாஹு தான் வந்துச்சா. அலி ரலியல்லாஹுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை கிட்ட ஒரே மாதிரி இருப்பாங்களாம், ஜிப்ரீல் வந்து ஆள் மாறாடத்துல தெரியாம நுபுவத்தை யாருக்கு கொடுத்து வந்தாரா. இப்படி இந்த பைத்தியக்காரர்களால் இப்படி இந்த பைத்தியக்காரர்களால் இஸ்லாத்தில் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்களுக்கு அளவே கிடையாது, இஸ்லாத்தில் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்களுக்கு அளவே கிடையாது. இந்த ஷியாக்கள் ஏற்படுத்தின அனாச்சாரம் இருக்குது பாருங்க இஸ்லாத்தில், எக்கச்சக்கமான அனாச்சாரங்கள். அதுல ஒரு சில அனாச்சாரங்களை சொல்றேன், இந்த கபர் வணக்கிறது பாருங்க தர்கா, இதை உருவாக்குறது ஷியாக்கள் தான். பெருமானா சல்லல்லாஹு காலத்திலேயோ சஹாபாக்கள் காலத்திலேயோ அதற்கு பிறகு ஹலீஃபாக்கள் காலத்திலேயோ என்ன கிடையாதுங்க, இந்த கபர் வணக்கமோ இந்த தர்கா வணக்கமோ கிடையாது. இந்த ஷியாக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களை யாராவது நல்ல மனுஷன் மூத்தாட்டாங்கன்னா உடனே அவங்க கபர் கட்டி அவரை வந்து பெரிய உருஸ் கொண்டாடுறது, இதை பூரா உருவாக்குன ஷியாக்கள். அதே மாதிரி இந்த பஞ்சா கொண்டாடுறாங்க பாருங்க, பஞ்சா ஆலே ஜூலா, அதே மாமோதி மா தீன் என்னன்னு தெரியல வார்த்தை, இப்படியே கத்துவாங்க மாமோதி மா தீன் ஆலே ஜூலா யாசி யாசன். இந்த பஞ்சா உருவாக்குனது யாருங்க, அந்த ஷியாக்கள் தான். இப்படி சகோதரர்களே, இந்த ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட அனாச்சாரங்கள் விதாத்துகள் இஸ்லாத்துல கொஞ்சம் நஞ்சமல்ல, ஷியாக்களால் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரபலமா ஹதீஸ் சொல்லுவாங்க, முக்கியமான குடும்பத்தாரை போலுவதற்கு எத்தனை சொல்லலாம், அவருடைய சொல்லலாம், அதுதான் தக்கியான பேரு. அதாவது பெருமானாருடைய குடும்பத்தை போடுறதுக்காண்டி எந்த பொய் வேணாலும் சொல்லலாம், அதுக்கு அவர் தக்கியான பேரு. அந்த பொய்யை சொல்லி தான் என்ன பண்ணாங்க, பெருமானார் குடும்பத்து மேலேயும் அலி ரலியல்லாஹு மேலேயும் இல்லாத பல இட்டு கட்டுற அதிசயம் இட்டு கட்டுறாங்க. நம்மளே சில பேர் சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு எடுத்துமாச்சு மூத்தான உடனே அவன் ஜனாசா கொண்டு போய் பண்ணாங்களாம், ஒரு மலைக்கு மேல கொண்டு வச்சுட்டாங்களாம், மலை வானத்திலிருந்து ரெண்டு மலக்குமாரன் இறங்கி அந்த ஜனாசா அப்படியே தூக்கி போயிட்டாங்களாம். இந்த கதையில அவுத்து விட்டது யாருங்க சியாக்கள் தான். இந்த கதையில அவுத்து விட்டது போற யாரு சியாக்கள் தான். அதனால எந்த அளவுக்கு அந்த சியாக்கள் ஹதீஸ்களை இட்டு கட்டுறதுல ரொம்ப வேகமா இருப்பான்னு சொன்னா, ஒரு உதாரணம் ஒரு சொல்றேன், ஹதீஸ் கிதாபு எழுதுறாங்க அந்த ஹதீஸ, ஒரு சியா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பஜார்ல போய் சொரக்கா விக்க போயிருக்கான், பஜார்ல போய் சொரக்கா விக்க போயிருக்கான். சொரக்கா விக்க போன நேரத்துல அது குளிர்காலம், குளிர்காலத்தில் போய் என்ன பண்ண மாட்டாங்க, சொரக்கா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா குளிர்காலம் சொரக்கா இருக்க ரொம்ப குளுமை, குளிர்காலத்தில் சொரக்கா விக்க வாங்க மாட்டாங்க, யாரும் வாங்கல, யாவா நடக்கல. இந்த சியா பார்த்தானா என்ன பண்ணலாம்னு யோசிச்சான். பாலகார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அக்கல துப்பா ஃபக்கத் தஹல் ஜன்னா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யார் சொரக்கா சாப்பிடுவார்களோ அவர் சொர்க்கத்துக்கு போவார்கள். மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டி பார்த்தா எதுக்குடா அமல் செய்யணும், இபாதத் செய்யணும், ஒரு சொரக்கா வாங்கி தின்டா போதும், நேரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்படி சகோதரர்களே, சியாக்களால் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஏராளம். அந்த ஹதீஸ்களை தான் என்ன பண்ணதுன்னா, பின்னால் அந்த ஹதீஸ்கள் ஹஜரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜரத் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜரத் அபுதாவூத், திருமதி, இப்னு மாஜா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹதீஸ்கள்லாம் பகுத்தாய்ஞ்சு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் தனியாக, பலகீனமான ஹதீஸ் தனியாக, சஹியான ஹதீஸ்கள் தனியாக பகுத்து கொடுத்து இன்னைக்கு நமக்கு மத்தியில சஹியான ஹதீஸ்களா இருக்கு. சகோதரர்களே, இவ்வளவு மோசமான கொள்கையுடையவர்கள் யாரு? ஷியாக்கள். ஆனா இன்னைக்கு நம்மள சில பேரு யாரையாவது நம்மளுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க, யாரையாவது பிடிக்கலன்னு வச்சுங்க, அவன் ஷியா அப்படின்றது ஒரே வார்த்தை. அவன் ஷியா என்ன பார்த்து ஒருத்தர் சொல்லிருக்காரு ஷியான்னு சொல்லி, என்ன பார்த்து சம்சிங் ஆச்சு ஷியான் இருக்கிறாரு. ஏன்னு சொன்னா, ஒரு காலம் எப்படின்னு சொன்னா, ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரையாவது ஒருத்தர் சமுதாயத்தை ஒதுக்குனுட்டாக்கா அவன் வஹாபிப்பா அவன ஒதுக்கிடுவான், அவன் சமுதாயத்தை ஒதுக்கிடலாம். ஆனா வஹாபி நஜாத் கரஞ்சனா சமுதாயத்தை ஒதுக்கிடலாம். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாப்ல ஒரு சம்பவம் எழுதுறாங்க. அஷ்ரஃப் அலி தானே கேள்விப்பட்டிருப்போம், பெரிய ஆலிம், எழுதுறாங்க சம்பவம், இஸ்லாஹ் ருசூம் சொல்லக்கூடிய சம்பவம். ஒரு பள்ளிவாசல் இமாம் இருந்தாராம். அந்த இமாம் என்ன பண்ணுவாரா, பள்ளிவாசல் வாசல ஒரு மளிகை கடை, அந்த மளிகை கடை கணக்கு கொடுக்கல் வாங்கல் வச்சு அக்கௌண்ட் வச்சு பணம் கொடுத்துட்டு இருந்தாராம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மூணு மாசமா நாலு மாசமா கணக்கே கொடுக்கலையா, பணம் அமௌண்ட் நிறைய சேர்ந்து போச்சு, பேலன்ஸ் சேர்ந்து போச்சு. சேர்ந்த உடனே கணக்காரர் சொல்லிட்டாரா, அதுல பணத்தை ஒழுங்கா கொடுத்தாலும் காசு சம்பந்தம் யாரும் தானே, வாய் வயிறு வேற தானே, காசை ஒழுங்கா கொடுத்தா இனிமேல் சாமந்தவன் காசு தரம் சாமந்தர மாட்டான் அப்படின்ட்டாராம். அஜித்துக்கு வந்துச்சான் கோபம், ஆனா ஜுமால புடிச்சாராம் புடி. யார பத்தி? வஹாபிகளை பத்தி. வஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நஜாத்துக்காரர்கள் எப்படிப்பட்ட, நம்ம பாசி நஜாத்துக்காரன் சொல்றது எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் மோசமானவர்கள் அப்படி எப்படி சொல்லிவிட்டு, சகோதரர்களே, பள்ளிவாசல் வாசல கடை வைத்திருக்கும் அந்த மனிதர் வஹாபி ஆகிட்டார் என்று கேள்விப்பட்டேன். அவன் யாரோட சாமான் வாங்க இருந்தவன யாருமே சாமான் வாங்கல. கடைக்காரன் பார்த்தான், இதுடா கிணறு வெட்ட பூதங்கிழம கதையா போச்சு, அந்த மிரட்டி காசை கடை இப்படி பண்ணிவிட்டான்னு சொல்லி உடனே ஓடி அந்த அஜயத்தின அஷ்டமணி தானே ரமத்தால் தங்களை கிதாபு எழுதுறாங்க. ஏன் கதை இல்லை, தானே ரமத்தால் தங்களை கிதாபு எழுதுறாங்க. உடனே ஓடி அந்த அஜயத்தின சொன்னாராம், ஹசரத் உங்களுடைய பவர் தெரியாம நடந்துட்டேன், உங்களுடைய பவர் தெரியாம உங்களோட மோசமா நடந்துகிட்டேன், அதனால தயவு செஞ்சு நீங்க பணமே தர வேண்டாம், எப்போனாலும் எந்த சமாளம் வாங்கிக்க அப்படின்னா. மறுவார ஜும்மால சொன்னாராம், மக்களே, அந்த நான் சொன்ன உடனேயே அந்த கடைக்காரர் ஓடி வந்தார், ஓடி வந்து தன்னுடைய வஹாபி கோயில் இருந்து தௌபா செய்து விட்டார், இப்ப எல்லாரும் அவர் வாங்க அப்படின்றார். அப்ப ஒரு கடத்துல என்ன சொன்னா, ஒருத்தனை சமுதாயத்தை விட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா போதும், அவர் வஹாபின்னு சொன்னா. போன வருஷம் நடந்த சம்பவங்க, போன வருஷம் மக்கா பள்ளிக்கு எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு, எங்க இருந்து, விழுப்புரத்துல இருந்து, ஒரு பள்ளிவாசல், நவா பள்ளிவாசல், நவா பள்ளிவாசல் லெட்டர் பேர் செக்ரட்டரி செயலாளர் எல்லாம் கையெழுத்து போட்டு கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்ன கடிதம் சொன்னா, மக்கா பள்ளி போட்டு அனுப்பியிருக்காங்க, இன்னாருடைய மகன் இன்னார், இப்படி பெயருடைய ஒருவர் எங்களுடைய பள்ளிவாசல் ஒரு மதரசா வச்சு ஆரம்பிச்சார், இசு மாசம் ஆரம்பிச்சார், அது ரெண்டு மூணு மெட்ராஸ்ல முக்கியஸ்வர் பேர்லாம் சொல்லி அவங்களை வச்சு ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சா ஒரு வருஷம் மாசம் நடந்துச்சு, அவர் வந்து தன்னுடைய சொந்த வருமானத்துக்கான மாசம் நடத்தினாரு, கணக்கு உலக காட்டுல கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அவரும் மோசடி பண்ணிட்டாரு, மாரசாங்கிற பேர்ல மோசடி பண்ணிட்டாரு. இப்படிப்பட்டவர் ரமலானிலே உங்கள் பள்ளிக்கு வசூலுக்கு வந்தால் அவரை கட்டி வைத்து விட்டு எங்களுக்கு தகவல் சொல்லவும் சொல்லி போன் நம்பர் போட்டுக்கிறாங்க. இப்படி லெட்டர் வச்சுக்கிட்டேன், போன வருஷம் நடந்த சம்பவம் இது. இந்த லெட்டர் சொல்லி வச்ச மாதிரி மூணாவது ஆள் இருக்காரு, என்னாலே அந்த மேப்படியால மூணாவது ஆள் வந்து நிற்கிறாரு. இவங்க சொன்ன மாதிரியே மெட்ராஸ் முக்கியஸ்தர்லாம் அந்த போட்டோலாம் காட்டி இந்த மாதிரி மாசம் ஆரம்பிச்சிருக்கோம் நடந்துட்டு இருக்குது, எனக்கு வசூலுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் என்ன பண்ண, இந்த கடிதத்தை தான் அவர் காட்டினேன், இந்த கடிதத்தை காட்டினாங்க. இந்த கடிதத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க, உங்க ஊர்ல ஜமாத்துல ஐயா இந்த கடிதம் பாருங்க உங்களுக்கு போட்டாங்களா, என்ன நஜாத்துக்காரனுக்கா சார் அப்படின்னாரு. அப்பா ஒரு நவாபு பள்ளின்னு போடுறது, நவாபு பள்ளிகள் பழைய பள்ளியா தான் இருக்கும், புதுசா ஏதாவது ஒரு புது பேரை வச்சு பள்ளி பார்க்க ஆரம்பிச்சாலாவது அது நஜாத்காரன் புதுசா பள்ளி கட்டினான்னு சொல்லிடலாம். நவாப் பள்ளி முத்தவள்ளி செக்ரட்டரி போட்டு இதை போய் நஜாத்காரன் சொல்லியப்பான்னு சொல்லி நான் உடனே என்ன பண்ண, மறுநாள் விழுப்புரத்துக்கு போன் போட்டேன், phone buat eh, enangga ini, enangga paling enangga ini dengan kita, adzan nangga mande pelajar alat paling nangga berdaya, negara orang dapat lama awam cerah macam ni, perwilupan makhluk ini besar cerah, tulah yur melalui tapu apa macam ni, yar melalai, kan nama orang orang katini mekila boleh, nama kita kerumbe, anu ini terima phone terjadi utar, ini tu soalan jadi, inda mari ya, tapi kerja apa orang ni, najat karang jono madri, inne kiri orang pusing kelapa di luar air kerana jadi, tan saya punya tapu malik kerjakan deh, yara ada cerah, ayah inda siya orang, orang pesa kaya dengan. Badam total wasi pada orang ini sulung orang, anda madri, orang ada orang mana bisingan culum berde, ada ke banding culum tidak ada, orang samsing asimia, orang siapa itu orang ni kau, anda kerap terlalu kita orang, apa orang beran ada orang, siapa kerana orang orang la, kerap terlalu orang orang sulung asimia siapa itu ada, nabi sulung asimia kerap terlalu kita orang, anda kerap terlalu kita orang, orang siapa orang, orang samsing asimia siapa, orang yang ada orang orang kita orang siapa. Sahabat le, siapa orang yang kolgi yang teriak ada orang, ini perih musim apa sih itu orang, atau siapa orang kolgi orang musim mana kolgi itu, na, ini orang apa tempat mana kolgi, nama utama sahabat kalau betul apa dia pukul orang, sahabat kalau warga orang lain pergi kira, sahabat kalau warga orang lain teriak kira, sahabat le, hair, apa dia, orang orang mati le, Rasulullah SAW Allah SWT Quran le solra, nabiye, badr le kandung orang orang, orang inna mana cerita Allah manusia apa itu orang, ane Allah sahabat kalau me Indah, percaya le samanda berilah sahabat kalau me badri le kalendu kunda orang gel Allah orang lek pahang mangfirate pahang mani pi orang gua nama orang lepati nanti cerukade, kur cinna tapan orang ramu ulat orang terukade. Alimia ramu telah cerukade samudra orang yakin suli katukade. Awan gede wadai Allah padu katte utan rasate vite nama ya nama nak kunda rasate le poranu. Adalah ah sahabat kalau tapu mani kang apri pandai adalah biosi kudi dale. Awan gede wadai orang gede wadai kur piriya mun madri firmana sallallahu alaihi wasallam madri. Tapi ayam yang kata daytum yang kata daytum. Anu sahabat kalau ingat yang pin beti nalom surga tu boleh rasulah surga ngan. Adalah nama gede wadai le itu beri le Allah kerana ramalan masa mulu tu. Kedatara irot tele irot tenji irot tar sahabat le wadai kerana keli pertau Allah swt. Anu utama sahabat kalau surga tu wira anu setia orang guana. Awan gede pin beti nalar kudi baki tu valar hamana mana itu tandal guana. Awan gede kerana depan tu iman gede ura ular bayom iman gede takat bayom. Awal kerana ini pun Allah ada diri kahwin di arpani kekudi arpana unar bayum. Rabbulala ini nama kum tanda rilwana. Wa akhir da'wana. Alhamdulillah Rabbil alamin. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.